இன்றைக்கு அடுத்த பாடல் பார்ப்போம். அடுத்த பாடலுக்கு செல்லும் முன்பு இடையில் கொஞ்சம் கதைப்பகுதி இருக்கிறது, அதை தாவி கடந்துதான் இந்த பாடல் எடுத்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏவிய குறிச்சில் பின் யாவர் ஏகிலார் என்பது இடையில் பல சம்பவங்களை விடுத்துவிட்டு வரக்கூடிய பாடலாக இருக்கிறது. இடையில் என்ன சம்பவம் நடந்தது என்றால், சீதை இவ்வாறு சொன்ன பிறகு ராமன் யோசிக்கிறான், என்ன செய்யலாம், தன் அன்புக்குரிய மனைவி தன்னோடு வர வேண்டும் என்று அடம்பிடிக்கிறாள், என்ன செய்யலாம், இவளை இங்கு கைவிட்டு சென்றால் இவள் காலம் முழுக்க கண்ணீர் கடலில் மூழ்கி துயரமே உருவாக தன்னுடைய வாழ்நாள் முழுக்க நான் திரும்பி வரும் வரைக்கும் சோக சித்திரமாக இருந்து கொண்டே இருப்பாள், வேதனையை ஆற்றாமல் துடித்து கொண்டே இருப்பாள். இந்த துயரக் கடலில் இவளை மூழ்க விட்டுவிட்டு செல்வது தகாது, ஆனால் அழைத்து போகவும் முடியாது, அது பயங்கரமான காடு, முள்ளும் கல்லும் இவளுடைய மலர் போன்ற திருவடிகளை உறுத்தக்கூடியவை, அந்த உக்கிரமான காட்டு வெளிக்கு இவளையும் அழைத்து கொண்டு போவது என்பதும் தகாது, என்ன செய்யலாம் என்று அவன் சிந்திக்கிறான். அவனுக்கு முடிவெடுக்க முடியவில்லை, அழைத்து போகவும் அவனுக்கு விருப்பமில்லை, விட்டு செல்லவும் தோன்றவில்லை, என்ன செய்யலாம் என்று சிந்திக்கிறான். ஆனால் அதற்குள்ளாக சீதை ஒரு காரியம் செய்கிறாள், அணைய வேலை அகன்மனை எய்தினள் புனையும் சீரம் துணைந்து துணிந்து புனைந்தனள், உள்ளுக்குள் போகிறாள், அவளே ஒரு மர உரியை எடுத்து தரித்து கொண்டு ராமன் பக்கத்தில் வந்து விடுகிறாள், புனையும் சீரம் துணிந்து புனைந்தனள், ராமன் உடுத்திருப்பது போலவே, லக்குவன் தரித்திருப்பது போலவே, அவளும் ஒரு மர உரியை தரித்து கொண்டு வந்து ராமன் பக்கத்தில் நிற்கிறாள், நிற்பவள் அவன் கையையும் பற்றி கொள்கிறாள். அவன் யோசித்து பதில் சொல்வதற்கு அவள் விடவில்லை, வேறு ஏதாவது அவன் ஏற்பாடு செய்வதற்காக யோசிக்கிறான், என்ன செய்யலாம், சீதைக்கான ஏற்பாடு என்ன செய்யலாம் என்று அவன் யோசிக்கிறான். ஆனால் அதற்குள்ளாக அவள் தன் கோலத்தை மாற்றிக்கொண்டு தன் அலங்காரங்களை களைத்துவிட்டு மர உரியை தரித்து கொண்டு தன் நாயகன் பக்கத்தில் வந்து நின்று அவன் கரத்தையும் பற்றி கொள்கிறாள், உன்னை நான் விடமாட்டேன், உன் பின்பே நான் நிழல் போல் வருவேன் என்பதை சொல்லாமல் சொல்லிவிடுகிறாள், தன் செய்கையின் மூலமே காட்டிவிடுகிறாள். அவள் அத்தகைய கோலம் கொண்டு வந்து ராமன் பக்கத்தில் நிற்பதை பார்த்த பக்கத்தில் இருந்தவர்கள் அத்தனை பேரும் மனம் பதைக்கிறார்கள். மிகப்பெரிய செல்வ சீமாட்டி சீதை, பிறந்ததிலிருந்து உயர்ந்த சௌகரியமான வாழ்க்கை வாழ்ந்தவள், உப்பரிகையிலேயே உலவி வந்தவள், மண்மகள் அறியா பாதம் அவளுடைய பாதம், மண்ணின் மீது பட்டறியாதவை அவளுடைய அந்த மலர் போன்ற திருவடிகள், அப்படி வளர்ந்து வந்தவள் அவள். அவள் இப்போது கொடும் கானகத்திற்கு போவதற்கு தயாராகி கோலத்தை மாற்றி நிற்கிறாள், எப்போதும் ஆடை அலங்கார பூஷிதையாக இருக்கக்கூடிய அவள் இப்போது அந்த துறவு கோலம் பூண்டு நிற்கிறாள். அதை பார்த்தவர்கள் இதயம் பதைக்கிறது, சிலர் மயங்கிய விழுந்து விடுகிறார்கள். அங்கு அந்த காட்சியை கண்ட பெண்களில் சிலர் மயங்கிய விழுந்து விடுகிறார்கள், ஆனால் அவர்கள் இறந்து போகவில்லை, இறந்து போகும் அளவிற்கு துயரமான காட்சி அது, அவர்கள் இறந்து போகவில்லை, மயங்கிதான் விழுந்தார்கள். ஏன் இறந்து போகவில்லை என்றால், அவர்களுக்கு இன்னும் விதி வந்து சேரவில்லை, ஆயுள் காலம் முடிவு வந்து சேரவில்லை, அதனால் மயங்கி மட்டும் விழுந்தார்கள். இவ்வளவு பெரிய துயரம் வந்த பிறகும் அவர்கள் இறந்து போகாததற்கு காரணம், அவர்களுக்கான விதி முடிவு காலம் இன்னும் வரவில்லை, காலன் அவர்களை கொண்டு போவதற்கான காலம் வரவில்லை. அதனால் மயங்கி மட்டுமே அவர்கள் விழுந்தார்கள். சோகம் தாளாமல் அப்படி உணர்வற்று விழுந்தார்கள் என்று கம்பர் கவிக்கூற்றாக அந்த காட்சியை சொல்லுகிறார். எல்லோரும் நெருப்புக்குள் மூழ்கிவிட்டது போன்ற ஒரு நிலையை அடைகிறார்கள். சீதை எடுத்த அந்த முடிவை பார்த்து, சீதையின் அந்த கோலத்தை கண்டு ராமன் அவளை நோக்கி சொல்கிறான், அவளுடைய அந்த பிடிவாதமான செய்கையை, அவளை இனிமேல் இங்கு தங்க வைக்க முடியாது, தன்னோடுதான் அழைத்து போக வேண்டும் என்ற கட்டாய சூழல் அவனுக்கு ஏற்பட்டு விடுகிறது. எனவே சீதையை நோக்கி சொல்கிறான், முல்லையும் கடல் முத்தும் எதிர்ப்பினும் வெல்லும் வெண்ணகையாய் விளைவு உண்ணுவாய் அல்லை. நீ இதனுடைய விளைவு எப்படி இருக்கும் என்று சிந்திக்காமல் நீ இந்த முடிவு எடுத்து விட்டாய், என்னோடு வர வேண்டும் என்ற முடிவு எடுத்து விட்டாய். இப்படி நீ எடுத்த முடிவு எனக்கு மிகப்பெரிய துன்பத்தை தரக்கூடியதாக இருக்கும். என்ன விளைவு ஏற்படும் என்றால், எனக்கு மிகப்பெரிய துன்பத்தை நீ கொண்டு வந்து சேர்ப்பாய். இதுதான் உன்னுடைய முடிவால் ஏற்படக்கூடிய பயன் பலன் என்று ராமன் சீதையிடம் சொல்கிறார். நீ தவறான முடிவு எடுத்து விட்டாய், இதனால் எனக்கு நீ மிகப்பெரிய இக்கட்டுகளை துன்பங்களை கொண்டு வந்து சேர்க்கப் போகிறாய் என்று சீதையிடம் அவன் சொல்கிறான். அவனுக்கு ஏதோ ஒரு உள்ளுணர்வு தோன்றுகிறது. சீதை தன்னுடன் வருவதனால் பலவித ஆபத்துகள் வரலாம், அவள் சார்ந்து தான் துன்பங்களுக்கு உள்ளாக நேரலாம் என்று அவன் நினைக்கிறான். அவனுக்குள் ஒரு உணர்வு உள்ளுணர்வு சொல்லுகிறது. எனவே அதை தன்னை அறியாமலேயே சீதையிடம் அவன் வெளிப்படுத்தி விடுகிறான். நீ என்னுடன் வருவதனால் எனக்கு பல துயரத்தை ஏற்படுத்துவதற்கு நீ காரணமாக போகிறாய் என்று அவன் சொல்லுகிறான். எல்லையற்ற இடர் தருவாய் என்றான். நீ எல்லையற்ற துன்பத்தை எனக்கு தரப்போகின்றாய் என்று அவன் சொல்லுகிறான். அதை கேட்ட சீதை ஒரு மறுமொழி கூறுகிறாள். அது வழக்கமாக பெண்கள் இன்றைக்கும் தங்கள் கணவர்களை நோக்கி பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு வாசகமான பிரசித்தி பெற்ற வாசகம்தான் அது. கொற்றவன் அன்னது கூறலும் கோகிலம் செற்றதன்ன குதலையள் சீறுவாள் உற்று நின்ற துயரம் இது ஒன்றுமே எற்றுறந்த பின் இன்பங்கொள்ளாம் என்றாள். உங்களுக்கு வரக்கூடிய துன்பம் இது மட்டும்தானா? என்னை விட்ட பிறகுதான் உங்களுக்கு இன்பமா? என்னை இங்கு கைவிட்டு போன பிறகுதான் உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்குமா? இதுதான் உங்களுடைய நிலையா என்று கேட்கிறார். பொதுவாக இன்றைக்கும் பெண்கள் கோபம் பயப்படும் போது இப்படி கேட்பது வழக்கம். என்னை கைவிட்டு விட்டால் உங்களுக்கு சந்தோஷம் வந்துவிடும், அப்படித்தானே என்று கேட்பார்கள். அந்த தொனியில் கேட்கிறாள் சீதையும், எற்றுறந்த பின் இன்பம் கொள்ளாம் என்றால், என்னை துறந்து போன பிறகு உங்களுக்கு எல்லாம் இன்பம்தான் போல் இருக்கிறது. நான் வருவது மட்டும்தான் உங்களுக்கு துன்பம் போல் இருக்கிறது, மற்ற எல்லாமே இன்பம்தான் உங்களுக்கு. என்னை துறந்து விட்டு போனால் எல்லாம் இன்பம்தான், நான் வருவது மட்டும்தான் உங்களுக்கு துன்பம் போல் இருக்கிறது என்று அவள் சொல்லுகிறாள். அவள் இதை சொன்ன பிறகு இதற்கு எதிர்வினையாக ராமனால் எதுவும் பேச முடியவில்லை. பிறிதோர் மாற்றம் பெருந்தகை பேசலன், வேறு ஒரு வாசகத்தை ராமன் பேசவில்லை. அவளையும் அழைத்து கொண்டு கானகம் நோக்கி புறப்பட்டு விடுகிறான். சீரை சுற்றி திருமகள் பின் செல்ல, மூரை விற்கி இளையவன் முன் செல்ல, காரை ஒத்தவன் போம்படி கண்ட அவ் ஊரை உற்றது உணர்த்தவும் ஒண்ணுமோ? அவன் அப்படி தம்பியோடும் தாரத்தோடும் கானகம் நோக்கி செல்லும் போது அந்த ஊரார் அந்த காட்சியை பார்த்து துடித்த துடிப்பை சொல்ல முடியுமா என்று கம்பர் சொல்லுகிறார். எல்லோரும் வேதனையின் உச்சத்தை அடைகிறார்கள். அல்லல் பட்டு ஆற்றாது அழுகிறார்கள். கண்ணீர் ஆற்றை நீந்தி அவன் கானகம் நோக்கி செல்லுகிறான். ஊர் மக்கள் எல்லாம் அவனை பின்தொடர்ந்து செல்ல தொடங்கி விடுகிறார்கள். ராமன் எங்கு செல்கிறானோ அவனை பின்பற்றி நாமும் செல்வோம் என்று ஊர் மக்களெல்லாம் அவன் பின்னாடி செல்கிறார்கள். அப்படி சென்றவர்கள் கொஞ்ச பேரா ஒரு குறிப்பிட்ட பகுதியினரா என்று கேட்டால், ஒட்டுமொத்த அயோத்தியே அவன் பின்னால் செல்கிறது, தேசமே அவன் பின்னால் செல்கிறது. அவனோடு சென்றவர்கள் யார் என்று சொல்வதை விட செல்லாதவர்கள் யார் என்று சொல்லிவிடலாம் என்பதனால், செல்லாதவர்கள் யார் என்று இந்த 159வது பாடலில் சொல்கிறார். சென்றவர்கள் யார் என்று பட்டியலிட்டு காட்டவில்லை, செல்லாதவர்கள் யார் என்று சொல்லுகிறார். சென்றவர்கள் யார் யார் என்று சொல்ல வேண்டும் என்றால் அது நீண்ட பட்டியலாக போகும், அதற்கு பல பாடல்களை அடுக்கி கூற வேண்டியதிருக்கும். எனவே செல்லாதவர்கள் யார் என்று ஒரே பாடலில் சொல்லிவிடலாம் என்று, செல்லாதவர்கள் யார் என்று இந்த பாடலில் 151வது பாடலில் காட்டுகிறார் கம்பர். ஏவிய குறிச்சிற்பின் யாவர் ஏகிலா, ஏவிய குறிச்சிற்பின் யாவர் ஏகிலார், மாவியல் தானயம் மண்ணை நீங்களா, தேவியர் ஒழிந்தனர் தெய்வ மாநகர் ஓவியம் ஒழிந்தன உயிர் இலாமையால். ஒரு வினாவை தொடுக்கிறார் கம்பர். குறிச்சிற்பின் யாவர் ஏகிலார், ஏவிய குறிச்சிற்பின் யாவர் ஏகிலார், தசரதனால் தசரதன் ஏவிய காடு செல்லும்படி ஏவிய தலைவனாகிய ராமனுக்கு பின்பு யார் செல்லவில்லை, செல்லாதவர்கள் யார்? ஏகுதல் என்றால் செல்லுதல், ஏவுதல் என்றால் கட்டளையிடுதல். ஏவிய குறிச்சில் தசரதன் கட்டளையிட்ட ராமன், நீ காடு செல்வாயாக என்று தசரதனால் கட்டளையிடப்பட்ட ராமன், தசரதன் ஏவிய அந்த ராமன், குறிச்சில் என்றால் தலைவன் என்று பொருள். இந்த சொல்லை நாம் ஏற்கனவே ஒரு பாடலில் கூட பார்த்திருக்கிறோம். நம்பியை காணும்தோறும் நங்கைக்கு 1000 கண்கள் வேண்டும், கொம்பினை காணும்தோறும் குறிச்சிற்கு அன்னதேயாம் என்ற ஒரு பாடல் நாம் முன்பு படித்தது உங்களுக்கு நினைவு இருக்கும் என்று நினைக்கிறேன். நம்பியை காண கண்கள் நங்கைக்கு 1000 வேண்டும் என்று அது தொடங்கும். நம்பியை காண, அதில் கொம்பினை காண குறிச்சிற்கும் அன்னதேயாம் என்று ராமன் குறிச்சில் என்று குறிக்கப்பட்டிருப்பார். குறிச்சில் என்றால் தலைவன் என்று பொருள், அரசன் என்ற பொருளில் கூட வரும். இங்கு தலைவன் என்ற பொருளில் நாம் எடுத்துக்கொள்ளலாம். குறிச்சில் பின் யாவர் ஏகிலா, தலைவனாகிய அந்த ராமன் பின்பு யார்தான் செல்லவில்லை? ராமனை குறிச்சில் என்று குறிப்பிடுகிறார். ராமன் பட்டம் கெட்டவில்லை, முடிசூடவில்லை, அரச பீடத்தில் அமரவில்லை, ஆனால் அவன்தான் அந்த மக்களுக்கு தலைவன். எனவே அதை குறிப்பதற்கு குறிச்சில் என்ற வார்த்தையை கம்பர் பிரயோகிக்கிறார். குறிச்சில் பின் யாவர் ஏகிலார், மாவியல் தானயம் மண்ணை நீங்களா, தேவியர் ஒழிந்தனர், யார் போகவில்லை என்றால் அந்த அரசனை விட்டு நீங்க முடியாதவர்களாகிய, தசரதனை விட்டு நீங்க முடியாதவர்களாகிய அவனுடைய மனைவியர் போகவில்லை, அவர்கள் தவிர்ந்தனர், அவனோடு செல்லாமல், ராமனோடு செல்லாமல் தவிர்ந்தனர், ஒழிந்தனர், தேவியர் ஒழிந்தனர் என்று வருகிறது. தேவியர் என்பது இங்கு தசரதனுடைய மனைவியரை குறிக்கிறது. அவர்கள் தவிர்ந்தனர், ஒழிந்தனர் என்றால் தவிர்ந்தனர், அது போகாமல் இருந்தனர், போவதை தவிர்த்தனர் என்ற பொருளில் அது வருகிறது. ஒழிந்தனர், ஒழிதல் என்றால் இன்றைக்கு நாம் ஒழிந்து போதல், இல்லாமல் போதல் என்ற பொருளில் நாம் அதை பயன்படுத்துகிறோம். எல்லாம் ஒழிந்து போய்விட்டது, நீ ஒழிந்து போ என்றெல்லாம் திட்டுகிறார்கள். அதை ஒரு பசை சொல்லாக, எதிர்மறை சொல்லாக பயன்படுத்துகிறார்கள். இங்கு ஒழிதல் என்பது நீங்குதல், தவிர்தல். பால் ஒழிய, நீர் ஒழிய பாலை பருகும் அன்னம் என்று சொல்லுவார்கள். நீரை நீ நீரை தவிர்த்து நீர் தவிர்ந்து விட பாலை மட்டுமே பிரித்து பருகும். நீர் ஒழிய பாலை பருகும் அன்னம். ஆக அங்கு ஒழிதல் என்பது அது தவிர அது நீங்க என்ற பொருள் தருகிறது. அங்கு அழிதல் என்ற பொருள் வரவில்லை. அதே போல இங்கும் தேவியர் ஒழிந்தனர் என்றால் தேவியர் தவிர்ந்தனர் என்ற பொருளில் வருகிறது. மண்ணை நீங்களா தேவியர் தவிர்ந்தனர். அரசனாகிய தசரதனை நீங்க முடியாத அவனுடனே எப்போதும் இருக்க வேண்டிய கடப்பாடு உடையவர்களாகிய அவனோடவே இருக்கக்கூடிய அன்புணர்ச்சி உடையவர்களாகிய அந்த மனைவிமார்கள் தவிர்ந்தனர். ராமனோடு செல்வதை தவிர்ந்தனர். தயரதனை குறிப்பதற்கு இங்கு மண் என்ற வார்த்தை வந்திருக்கிறது. மண் என்ற வார்த்தை ஒரு பொது வார்த்தை, அரசன் என்று பொருள்படக்கூடிய வார்த்தை. மன்னன் என்பது மண் என்று வரும். அந்த அன் விகுதி, ஆண்பால் விகுதியாகிய அன் வராமல் மண் என்றே வரும். மண் என்றால் அரசன் என்று பொருள். மண்ணை நீங்களா என்றால் அரசனை நீங்காத தேவியர் ஒழிந்தனர், தேவியர் தவிர்ந்தனர், ராமனோடு போவதை தவிர்ந்தனர். அந்த மண் என்பதற்கு மாவியல் தானை என்ற அடை வருகிறது. தானை என்றால் சேனை என்று அர்த்தம். சேனை படைகள், நாற்படைகள் அடங்கிய சேனை. இன்று கூட அந்த வார்த்தையை நடைமுறையில் பயன்படுத்துகிறார்கள். அரசியல் தலைவர்களை பற்றி தொண்டர்கள் கூறும்போது தானை தலைவரே என்றெல்லாம் சொல்வதை கேள்விப்பட்டிருப்பீர்கள். தானை என்றால் ஒரு பெரும் படை. அப்படி பெரும் படையை உடைய மன்னவர் தசரதன். மாவியல் தானை. மா என்றால் பெரிய, இயல் பொருந்திய, பெருமை பொருந்திய படையை உடைய அம்மண்ணை, அந்த தசரத மன்னனை நீங்களா, நீங்க முடியாத தேவியர் ஒழிந்தனர், தேவியர் தவிர்ந்து விட்டனர், ராமனோடு போவதை அவர்கள் தவிர்த்து விட்டனர். தெய்வ மாநகர் ஓவியம் ஒழிந்தன உயிர் இல்லாமையால். அடுத்து அந்த நகரத்தில் உள்ள ஓவியங்களும் போகவில்லை. அப்படி அப்படியே சுவரில் எழுதப்பட்ட வண்ணம் அப்படியே சுவரோடையே ஒட்டி இருக்கின்றன. அவை இடம்பெயர்ந்து ராமன் பின்பு போகவில்லை. ஏனென்றால் அவற்றிற்கு உயிர் இல்லை. எனவே அவை எழுதப்பட்ட இடத்தில் எழுதப்பட்ட விதமாகவே அசையாமல் இருந்து கொண்டிருக்கின்றன. அவை இடம்பெயர்ந்து ராமனோடு செல்லவில்லை. ஆனால் மற்ற அனைவரும், மற்ற உயிரினங்கள் அனைத்தும் ராமனை பின்பற்றி பின் சென்று விட்டன என்று சொல்லுகிறார் இந்த பாடலில் கம்பர். செல்லாதவர்கள் இரண்டு பேரை மட்டுமே சொல்லுகிறார். தேவியர் செல்லவில்லை, தசரதனுடைய தேவியர் செல்லவில்லை, ஓவியம் செல்லவில்லை. ஏனென்றால் அது இடம்பெயர்ந்து போக முடியாது. எதில் வரையப்பட்டிருக்கின்றனவோ, திரைச்சீலையில் வரையப்பட்டிருந்தால் திரைச்சீலையிலேயே இருக்கும், சுவரில் வரையப்பட்டிருந்தால் சுவரிலேயே இருக்கும். இடம்பெயரும் கூடிய தன்மை அதற்கு கிடையாது. ஓவியத்திற்கு உயிர் இல்லை, எனவே அவை இடம்பெயர மாட்டா. எனவே ஓவியங்கள் போகவில்லை, தேவியர்கள் போகவில்லை, மற்ற அனைவரும், மற்ற அனைத்து உயிர்களும் ராமனை பின்பற்றி போய்விட்டன என்று கம்பர் சொல்லுகிறார். இதைவிட ராமனுடைய சிறப்பை சொல்வதற்கு வேறு விதமாக சொல்ல தேவையில்லை. ஒட்டுமொத்த தேசமே அவனை பின்பற்றி சென்று விட்டது என்றால் அவனை எந்த தூரம் அந்த தேசம் மதித்திருக்கிறது. அவன் இருக்கும் இடம்தான் தங்களுக்கு அயோத்தி என்று ஒட்டுமொத்த தேசமும் அவனை பின்பற்றி சென்று விட்டது என்று கம்பர் சொல்லுகிறார். ஒரு நயமான பாடல் இது. இதில் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். ஐயா, இதுல முதல் வரியில ஏவிய குறிச்சல் பின் யாவர் ஏகிலர்ன்றது ராமனை குறிக்கும் சொல் எதுவுமே இதுல இல்லையே ஐயா. அது நம்மளே குறிச்சல் உணர்ந்துக்கணுமா? என்பதை ராமனை குறிக்கும். ராமனை குறிச்சல் என்று குறிப்பிடுகிறார், தலைவன் என்று குறிப்பிடுகிறார். நான் அது தசரதன் நினைச்சேன், ஏவிய தசரதன் தசரதன். கிடையாது, அது ராமன். ராமன் அதாவது தசரதனால் ஏவப்பட்ட ராமன். அங்கு தசரதன் என்ற சொல் வரவில்லை. அது நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏவிய குறிச்சில், தசரதன் ஏவிய குறிச்சில், தசரதன் ஏவிய ராமன் என்று பொருள் எடுத்துக்கொள்வோம். குரிசில் என்பது ராமனை குறிக்கிறது. ஏவிய என்பது யார் ஏவிய, அது மறைந்து நிற்கிறது. தசரதன் என்று சொல் அந்த வாக்கியத்தில் மறைந்திருக்கிறது. தசரதன் ஏவிய ராமன், அங்கு தசரதன் என்பது மறைந்து நிற்கிறது, ராமன் என்ற சொல் வெளிப்படையாக வருகிறது. குரிசில் என்ற வார்த்தையில் ராமன் என்பதுதான் அடக்கம். சரி, இங்க இது ஏற்புடையதா இருக்கு ஐயா. ஆனா பொதுவா குரிசல்ன்றது தசரதனையும் குறிக்குமா? பொதுவா கேக்குறேன். ஆமாம், பொதுவாக அது ஒரு பொது சொல் தான், தலைவன் என்று பொருள்படக்கூடிய சொல் தான் அது. அது அந்தந்த இடத்தில் யார் யாரை குறிப்பிடுகிறார்களோ அவர்களை குறிப்பிடும், அவ்வளவுதான். அது பொதுவாக குறிப்பிட்டு யாருக்கும் உரியதல்ல அந்த வார்த்தை. அது அரசன் என்ற ஒரு வார்த்தை போல பொதுவான ஒரு வார்த்தை, தலைவன் என்று பொருள் தரக்கூடிய வார்த்தை. இங்கு அது ராமனை குறித்து வந்திருக்கிறது. படகு என்றாலும் குரிசல்னு வருமாயா? படகு அது பரிசில், பரிசில் அது பரிசு. வேறு, அது பரிசு. ஒத்த சொல் உங்களுக்கு நினைவு வந்திருக்கிறது, அது ஒரு நல்ல விஷயம்தான். பேரிதும் சந்தேகம் இல்லைன்னு நினைக்கிறேன் ஐயா. ஆ சரி. ஒரு வினாவை அவரே எழுப்பிக் கொள்கிறார், கம்பரே எழுப்பிக் கொள்கிறார், அதற்கு விடையையும் அவரே கூறுகிறார். அவ்வாறு கூறி அதன் மூலம் ராமன் பின்னால் எல்லோரும் சென்றார்கள் என்ற அந்த நிகழ்வை நம் கண் முன்பு கொண்டு வந்து காட்டி விடுகிறார். அவருடைய திறம், வார்த்தை திறம், ஒன்றை நேரடியாக சொல்லாமல் வேறு விதமாக சொல்லும் போதுதான் அங்கு கவிதை அழகு பெறுகிறது. நேரடியாக இதை சொல்லலாம், ராமன் பின்பு அந்த தேச மக்கள் அனைவரும் சென்றார்கள் என்று நேரடியாக சொல்லலாம். அப்படி சொன்னால் அது ஒரு தகவலாக இருக்கும், அவ்வளவுதான், அதில் கவித்துவம் சிறக்காது. அதை மாற்றி சொல்லுகிறார், நேரடியாக சொல்லாமல் யார் அவர் பின்னால் போகவில்லை என்றால், ராமன் பின்னால் போகவில்லை என்றால், தசரதனுடைய தேவியர் போகவில்லை, அந்த தேசத்தில் உள்ள ஓவியம் போகவில்லை என்று சொல்கிறார். அது மூலம் ஒரு நயமாக அந்த நிகழ்வை சுட்டிக்காட்டி விடுகிறார் கம்பர். இவ்வாறாக தேசமே அவன் பின்னாடி செல்ல ராமன் செல்கிறான், தேர் ஏறி செல்கிறான். மக்களும் பின்னால் பெரும் வெள்ளமாக விரைந்து அவனை தொடர்ந்து செல்கிறார்கள். அவ்வளவு மக்கள் கூட்டத்திற்கு இடையே அவன் தேரில் செல்வதும் நடந்து செல்வது போல மெதுவாக சென்ற ஒரு நிகழ்வாகத்தான் இருந்திருக்க முடியும். ஏனென்றால் அவ்வளவு கூட்டத்திற்கு இடையே தேரை விரைந்து செலுத்த முடியாது, அதற்கு வாய்ப்பில்லை. எனவே தேர் மெல்ல ஊர்ந்து சென்றிருக்கும், மக்கள் எல்லாம் தேரை சூழ்ந்து உடன் சென்றிருப்பார்கள். இவ்வாறாக இரண்டு யோசனை தூரம் அவன் பயணித்து சூரிய அஸ்தமன நேரத்தில் ஒரு சோலையை அடைகிறான், நாட்டு எல்லையை தாண்டி ஒரு சோலையை அடைகிறான். சூரியனும் அஸ்தமனமாகி விடுகிறது. சூரியன் அஸ்தமனம் ஆவதை குறித்து கம்பர் இங்கு பாடும்போது ராமன் காடு செல்லக்கூடிய அந்த நிகழ்வை காண சகிக்காமல் சூரியன் போய் பதுங்கிக் கொண்டான் என்னும் விதமாக அந்த காட்சியை வர்ணிக்கிறார். இந்த மாதிரியாக கம்பர் பல இடங்களில் சூரிய அஸ்தமனத்தையும் சூரிய உதயத்தையும் அந்தந்த கதை சூழலுக்கு ஏற்ப பொருத்தி தற்குறிப்பேற்று அணியாக பாடுவார். சூரியன் உதிக்கும் போது அந்த பட்டாபிஷேக நாளில் காலையில் சூரியன் உதிக்கும் போது பட்டாபிஷேகத்தை காண்பதற்கு மகிழ்வோடு அந்த சூரியன் வந்தான் என்பது போல சொல்லுவார். இப்போது சூரியன் மறைகிறான், மறைவதை ராமன் காடு புகுவதை காண சகிக்காமல் அவன் போய் தன்னை மறைத்து கொண்டான், காண சகிக்காமல் ஓடி ஒளிந்து விட்டான் என்னும் விதமாக கம்பர் பாடுகிறார். இப்படியாக தற்குறிப்பேற்றானி ஆங்காங்கே இந்த சூரிய உதயத்தை வைத்தே பல இடங்களில் அவர் பாடியிருக்கிறார். அதை மட்டுமே தனியாக தொகுத்து ஒரு நூல் போடலாம், கம்பருடைய சூரிய அஸ்தமன சூரிய உதய வர்ணனைகள் என்று கூட தனியாக ஒரு சிறு நூல் வெளியிடலாம். அந்த அளவிற்கு அவர் அந்த சூரிய உதய அஸ்தமனங்களை வர்ணிக்கக்கூடிய நிகழ்வு பல இடங்களில் கம்பராமாயணத்தில் நாம் காண முடிகிறது. இவ்வாறாக சூரிய அஸ்தமனம் அடைந்த அந்த நேரத்தில் இனிமேல் இருள் சூழ்ந்து விட்டது, தொடர்ந்து பயணிப்பது முடியாது என்று ஒரு சோலையில் ராமன் இறங்கி அங்கு தங்குகிறான். மக்கள் அனைவரும் அந்த சோலையை சுற்றிய சுற்றிடங்களில் தங்குகிறார்கள். அவர்களுக்கு இப்போது துயரம் மறைந்து விட்டது. முதலில் ராமன் காடு போகிறானே என்ற துயரம் அந்த மக்களை எல்லாம் வாட்டியது. ஐயோ, நம் இளவரசனுக்கு இந்த நிலைமையா என்று அவர்கள் எல்லோரும் வாடினார்கள், வருந்தினார்கள். இப்போது ராமனோடு தாங்கள் இருக்கிறோம் என்ற அந்த இருப்பே அவர்களுக்கு சந்தோஷத்தை தந்தது. அது காடாக இருந்தால் என்ன, ராமனோடு நாங்கள் இருக்கிறோம், நாம் இருக்கிறோம், அது போதுமானது, அதுவே மகிழ்ச்சிக்குரியதுதான் என்று அவர்கள் கருதி தங்கள் துயரத்தை மறந்துவிட்டனர். அதனால் அவர்கள் ஒருவருக்கொருவர் சந்தோஷமாக பேசிக்கொண்டு ராமன் இருந்த அந்த சோலையை சுற்றி தங்கியிருக்கிறார்கள். மெல்ல நாழிகை கடந்து செல்கிறது. நேரம் நள்ளிரவை நெருங்குகிறது. வெகு நேரம் வரையில் மக்கள் துயிலாமல் தங்களுக்குள் பேசிக்கொண்டிருந்தவர்கள் நடந்த அரசியல் மாற்றத்தை குறித்து தங்களுடைய கருத்தை ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்கொண்டிருந்தவர்கள் நேரம் ஆக ஆக களைப்புற்று தூங்கத் தொடங்கி விடுகிறார்கள். கிட்டத்தட்ட அவனை பின்பற்றி வந்த எல்லோருமே தூக்கத்தில் ஆழ்ந்து விடுகிறார்கள். ஆனால் ராமன் துயிலவில்லை. ராமன் இந்த சந்தர்ப்பத்திற்காகத்தான் காத்திருக்கிறான். அவன் ஒரு முடிவெடுத்து விட்டான். தன்னோடு திரண்டு வரக்கூடிய அந்த மக்களை கானகத்திற்கு கொண்டு சென்று விட முடியாது, அது தகாது. தான் கானகம் சென்று வாழ வேண்டும் என்று தன் தாயும் தந்தையும் இட்ட உத்தரவு, கைகேயியும் தசரதனும் இட்ட உத்தரவு என்பது தான் தனித்து துறவியர் போல கானகத்தில் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த உத்தரவிட்டார்கள். ஆனால் இப்போது தேச மக்களையெல்லாம் கூட்டிக் கொண்டு சென்றால், அங்கு போய் அவர்களோடு சேர்ந்து இருந்தால் அதுவும் ஒரு நாடு நாடாகிவிடும், காடை நாடாக மாறி போய்விடும். அங்கு அவன் ஒரு ராஜாங்கம் நடத்தக்கூடிய ஒரு நிலை வந்துவிடும். அங்கு அவன் ராஜா போல் இருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுவிடும். அது அவன் வனம் செல்ல வேண்டிய அந்த நோக்கத்தையே கெடுத்துவிடும். எனவே அந்த மக்களை அவன் கூட்டி செல்ல முடியாது. அவர்களை எப்படியாவது திருப்பி அனுப்பிவிட வேண்டும். நீங்கள் எல்லாம் திரும்பி போய்விடுங்கள் என்று சொன்னால் அவர்கள் கேட்க மாட்டார்கள், அவனோடு வந்து கொண்டே இருப்பார்கள். அவர்களை திருப்பி அனுப்புவது சிரமமான காரியம். எனவே ஏதாவது ஒரு தந்திரத்தை கையாண்டுதான் அவர்களை திரும்பி போக வைக்க முடியும் என்ற முடிவெடுத்த ராமன் சுமந்திரனை நோக்கி சொல்லுகிறார். சுமந்திரரும் ராமனோடு வருகிறார். சுமந்திரர் என்பவர் அமைச்சர் பொறுப்பில் இருக்கக்கூடியவர், தசரதனுடைய அமைச்சராக இருக்கக்கூடியவர். இப்போது ராமனை கானகத்திற்கு அனுப்புவதற்காக சுமந்திரர் ராமனோடு வந்திருக்கிறார். அந்த சுமந்திரரை நோக்கி ராமன் சொல்லுகிறார். எல்லோரும் அயர்ந்து நித்திரை செய்கிறார்கள். இதுதான் நல்ல சந்தர்ப்பம், நீங்கள் தேரை திருப்பி கொண்டு செல்லுங்கள், நான் ஏறி வந்த தேரை திருப்பி கொண்டு அயோத்தி சென்று விடுங்கள். காலையில் எழுந்து பார்க்கக்கூடிய இந்த மக்கள் தேர் சுவடு எங்கு சென்றிருக்கிறது என்று பார்த்து அது அயோத்தி நோக்கி சென்றிருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு நம் ராமன் அயோத்தி சென்று விட்டான் என்று கருதி அயோத்தி நோக்கி பயணத்தை தொடங்கி விடுவார்கள், அயோத்திக்கு மீண்டு சென்று விடுவார்கள். நான் அதற்குள்ளாக நீங்கள் தேரை திருப்பி செலுத்தி அயோத்தி நோக்கி போகக்கூடிய அந்த நேரத்திற்குள்ளாக நான் இவர்கள் யாரும் அறியாவிதமாக இந்த சோலைகளுக்கு ஊடாக இந்த மரங்களுக்கு ஊடாக மறைந்து இவர்கள் கண்காணாத இடத்திற்கு வெகு தூரம் நான் கடந்து சென்று விடுவேன். என்னை பார்க்காத இடத்திற்கு நான் போய்விடுவேன். இவர்கள் என்னையும் பார்க்க முடியாது. தேரின் சுவட்டை வைத்துதான் அவர்கள் ஒரு தீர்மானத்திற்கு வர வேண்டும். தேர் அயோத்தி நோக்கி திரும்பி சென்று இருக்கிறது. எனவே ராமன் அயோத்திக்கு சென்றிருப்பதற்கான வாய்ப்பு அதிகம் என்று இவர்கள் அயோத்திக்கு திரும்பி செல்வதற்கு தான் வாய்ப்பு உண்டு. எனவே இவர்களை அயோத்திக்கு திருப்பி அனுப்புவதற்கான ஒரே வழி இதுதான். இந்த காரியத்தை நீங்கள் செய்ய வேண்டும் என்று சுமந்திரருக்கு சொல்லுகிறான் ராமன். சுமந்திரர் இந்த வாசகத்தை கேட்டு ராமனுடைய இந்த ராமன் ஏவிய இந்த வேலையை கேட்டு மிகுந்த துயரத்திற்கு உள்ளாகிறார். நான் தேரை திருப்பிச் சென்று அங்கு தசரதனுக்கு உன் மகன் கானகன் சென்று விட்டான், வனத்திற்குள் புகுந்து விட்டான் என்ற செய்தியை சொல்ல வேண்டுமா? இதற்குத்தான் எனக்கு இந்த பணி கிடைத்ததா? இந்த துயரச் செய்தியை கொண்டு போய் சொல்வதற்கு தான் எனக்கு இந்த வேலை வந்து வாய்த்ததா? இதை சொல்லுவது என்பது மிகப்பெரிய துன்பம் தரக்கூடியது, எனக்கு மிகப்பெரிய துன்பம் தரக்கூடியது, மிக கொடுமையான காரியம் இது. அந்த கைகேகி உன்னை காட்டுக்கு அனுப்பினாலே அந்த கொடுமையை விட பெருங்கொடுமை என்னவென்றால் நீ காடு சென்று விட்டா என்ற செய்தியை போய் நான் தசரதனுக்கு தெரிவிப்பதுதான். அவ்வளவு கொடுங்காரியத்தை நீ என்னை செய்ய சொல்கிறாய், நான் எவ்வாறு செய்வேன்? என்னால் அது முடியாது. உன்னை வனத்திற்கு போக வைத்துவிட்டு நீ வனத்திற்குள் போவதை நான் பார்த்து கொண்டு இருந்துவிட்டு நான் மட்டும் திரும்பி அயோத்திக்கு சென்று அதை அரசனிடமோ அறிவிப்பது என்பது மிகவும் கொடுமையானது. கைகேயி செய்த கொடுமையை விட பெருங்கொடுமையானது அது, அந்த ஊழ்வினை செய்த கொடுமையை விட பெருங்கொடுமையானது அது என்று சுமந்திரர் மறுக்கிறார். ராமனுடைய கட்டளையை ஏற்று செய்வதற்கு மறுக்கிறார். அப்போது ராமன் சொல்கிறான், நமக்கு வரக்கூடிய துயரத்தின் அடிப்படையில் நாம் ஒன்றை செய்யாமல் இருக்கக்கூடாது. நமக்கு மகிழ்ச்சி தருவதை மட்டுமே நாம் செய்ய வேண்டும், நமக்கு துயரம் தரக்கூடியதை நாம் செய்யக்கூடாது என்பதல்ல. அறம் எதுவோ அதை செய்ய வேண்டும். அது சில நேரங்களில் மகிழ்ச்சியை கொண்டு வந்து தரலாம், அப்போதும் அந்த அறத்தை செய்ய வேண்டும். சில நேரங்களில் அந்த அறத்தை செய்வதனால் நமக்கு துன்பம் வந்து சேரலாம், துன்பம் வந்து சேர்கிறதே என்பதற்காக அந்த அறத்தை கைவிட்டு விடக்கூடாது, அப்போதும் அந்த அறத்தை செய்ய வேண்டும். இப்போது உனக்கு துன்பம் தருகிறது என்பதற்காக நீ இந்த செயலை செய்யாமல் விடக்கூடாது. எனக்கு எல்லோரும் துன்பப்படுகிறார்களே என்பதற்காக நானும் எனக்கான அறத்தை கைவிட்டு விடக்கூடாது. தாய் சொல்லையும் தந்தை சொல்லையும் தட்டக்கூடாது. தந்தை ஏவிய காரியத்தை செய்தே ஆக வேண்டும். தனையன், அதுதான் தனையனுக்குரிய அறம். அந்த அறத்தை நான் கடைபிடித்தே ஆக வேண்டும். அதே போல இப்போது உனக்குரிய அறம், ஒரு அமைச்சனாக உனக்குரிய அறம் என்னவென்றால் என்னை கானக அனுப்பிவிட்டு அந்த செய்தியை போய் மன்னனிடம் தெரிவிப்பது தான். எனவே உன் அறத்தை நீ கடைபிடிக்க வேண்டும், என் அறத்தை நான் கடைபிடிக்க வேண்டும். இதில் மனதிற்கு இது உகந்ததாக இல்லை, மிகவும் வேதனை தருகிறது இவ்வாறு செயல்படுவது என்று இந்த அறத்தை கைவிட்டு விடக்கூடாது என்று சுமந்திரனுக்கு அறிவுறுத்துகிறான் ராமன். ராமன் இவ்வாறு வலியுறுத்தி சொன்ன பிறகு சுமந்திரர் வேறு வழி இல்லாமல் அதற்கு ஒப்புக்கொள்கிறார். அந்த செயலை தான் செய்தே ஆக வேண்டிய கட்டாய நிலையில் இருப்பதை அவர் உணர்கிறார். எனவே தேரை திருப்பி கொண்டு தசரதனிடம் சென்று அந்த நிகழ்வை, ராமன் வனம் புகுந்தான் என்ற அந்த நிகழ்வை சொல்லுவதற்கு ஒப்புக்கொள்கிறார். அவரை அவ்வாறு ஒப்புக்கொள்ள வைப்பதற்கு ராமன் சொன்ன அந்த அறிவுரை அடங்கிய பகுதியில் உள்ள ஒரு பாடல் தான் இந்த 160வது பாடல். இது ராமனுடைய கூற்று. சுமந்தரரை நோக்கி ராமன் சொல்லக்கூடிய வாசகம். முன்பு நின் திசை நெறி, முன்பு நின் திசை நெறி முடிவு முற்றிய பின்பு நின் உறுதியை பயக்கும் பேரறம். இன்பமன் துருமெனில் இனிய தாயிடை, துன்பமன் துருமெனில் துறக்கல் ஆகுமோ? முன்பு நின் திசை நெறி முடிவு முற்றிய பின்பும் நின் உறுதியை பயக்கும் பேரறம். முதல் இரண்டு அடிகளில் அறத்தின் சிறப்பை சொல்லுகிறான். பேரறம், பெருமைக்குரிய அறமானது உறுதியை பயக்கும், நல்ல கதியை கொண்டு வந்து சேரும், உறுதி நிலையான தன்மையை சேரும், உறுதியை பயக்கும். உறுதி என்பதற்கு நன்மை என்று கூட பொருள் எடுத்துக்கொள்ளலாம். உறுதி என்பதற்கு நிலையான தன்மை என்ற ஒரு பொருளும் உண்டு, நன்மையும் நன்மை என்ற பொருளும் உண்டு. மக்களுக்கு உறுதி பொருள்கள் என்பவை அறம், பொருள், இன்பம், வீடு என்று சொல்லுவார்கள். அதை வரிசைப்படுத்தி சொல்லும் போது அவற்றை அந்த நான்கையும் உறுதி பொருள்கள் என்று சொல்வார்கள். மனிதனுக்கு நன்மையை தரக்கூடியவை அவை என்பதனால் உறுதி பொருள்கள் என்று சொல்வார்கள். உறுதி என்றால் நன்மை என்ற ஒரு பொருள் உண்டு. பேரறம் உறுதியை பயக்கும். இந்த சொற்றொடரில் பேரறம் என்பதுதான் எழுவார். பேரறம், பெருமைக்குரிய அறமானது நன்மையை பயக்கும், நன்மையை நல்கும். பயத்தல் என்றால் நல்குதல் என்று அர்த்தம். என்ன பயத்ததோ சால்பு, இன்னா செய்தார்க்கு இனியவையை செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்பு. அந்த பயத்தல் பயன் தருதல் என்ற பொருளில் வரக்கூடியது, விளைவித்தல் என்ற பொருளையும் தரும். திருக்குறளில் அந்த பயத்தல் என்ற பொருள் எல்லாம் எந்த சொல்லெல்லாம் பயின்று வந்திருக்கிறது. நாம் இப்போது கூட நடைமுறையில் சிலர் இந்த பயத்தல் என்ற சொல்லை பேசுவார்கள். நல்ல தமிழ் நடையில் பேச நினைப்பவர்கள் பயத்தல் என்ற சொல்லை பயன்படுத்துவார்கள். இந்த காரியம் மிகுந்த நன்மை பயக்கும் என்றெல்லாம் சொல்லுவார்கள். பயத்தல் என்றால் விளைவித்தல், தோற்றுவித்தல், பயன் தருதல் என்ற பொருள் எல்லாம் அதற்கு நாம் சொல்லலாம். பேரறம் உறுதியை பயக்கும், பெருமைக்குரிய அறமானது நன்மையை நல்கும், பின்பும் நின்று நன்மையை நல்கும், முடிவு முற்றிய பின்பும் நின்று உறுதியை பயக்கும். முடிவு முற்றிய, முடிவு என்பது வாழ்நாளின் முடிவு, நமது வாழ்நாளின் முடிவு வந்து சேர்ந்த பிறகும், அதாவது நமது மரணத்திற்கு பிறகும் நின்று நிலை பெற்று நின்று உறுதியை பயக்கும், நன்மையை தரும். அறத்தை தவிர இந்த உலகத்தில் நாம் ஈட்டக்கூடிய யாவும் மரணத்தோடு நின்றுவிடும். மரணத்திற்கு அப்பால் நம்மை தொடர்ந்து வராதவை அவை. நாம் சேர்த்து வைக்கக்கூடிய செல்வங்கள், நாம் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய உறவுகள், இன்னும் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய மற்ற சகல விஷயங்களும் மரணத்தோடு நம்மை கைவிட்டு விடும். மரணத்துக்கு அப்பால் நம்மை தொடர்ந்து வராதவை அவை. ஆனால் அறத்தின் பயன் என்பது மரணத்திற்கு பிறகும், அந்த முடிவு காலம் வந்த பிறகும், முடிவு முற்றிய பின்பும், வாழ்நாள் முடிவு வந்து சேர்ந்த பிறகும், வாழ்நாள் நிறைவாகிய அந்த காலம் வந்து சேர்ந்த பிறகும் நின்று நிலை பெற்று நின்று நிலைத்து நின்று உறுதியை பயக்கும் பேரறம், நன்மையை நல்கும் பேரறம். பேரறமானது நன்மையை நல்கும். முன்பு நின்று இசை நெறி, அதற்கு முன்பு நாம் இறப்பதற்கு முன்பு நின்று நிலை பெற்று நின்று இசை நெறி, நெறி இசை நெறி, இசையை நிறுவி, நிறுவி என்பது நெறி என்று வந்திருக்கிறது. அதை நெறி என்று வாசிக்க வேண்டும், நெறி என்று வாசிக்க கூடாது, நெறி என்று வாசிக்க வேண்டும். அது அளபெடை. சில இடங்களில் இவ்வாறு அளபெடுத்து சொற்கள் வரும். அளவெடுப்பதற்கு பல காரணங்கள் உண்டு. இனிமை தருவதற்காக வரக்கூடியது இன்னிசை அளபெடை. கெடுப்பதூஉம் கெட்டார்க்கு சார்பாய் மற்றங்கு மற்றாங்கே எடுப்பதூஉம் எல்லாம் மழை என்ற இடத்தில் அந்த ஓசை இனிமைக்காக வந்திருக்கிறது. அது இன்னிசை அளபெடை. சில இடங்களில் அந்த பாட்டினுடைய ஓசை நிறைப்பதற்காக, அந்த இலக்கணம் குறைந்து விடாமல் இருப்பதற்காக அந்த சொல் அளபெடுத்து வரும். அது செய்யுளிசை அளபெடை என்று சொல்லுவோம். செய்யுளில் ஓசை குறையும் போது அந்த ஓசையை நிரப்புவதற்காக அளபெடுக்கும் சில சொற்கள், அவை செய்யுளிசை அளபெடை என்று சொல்லப்படும். தெய்வம் தொழாள், கொழுநர் தொழுதெழு எழுவாள் என்ற திருக்குறளில் தொழாள் என்ற அந்த சொல் அளவெடுத்து வந்திருப்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். தொழா என்பதற்கு பிறகு அந்த அகர உயிரெழுத்து பக்கத்தில் எழுதியிருப்பார்கள். அளவெடுப்பதை குறிப்பதற்காக அவர் பக்கத்தில் அந்த உயிரெழுத்தை குறிப்பிடுவது மரபு. அந்த அடிப்படையில் அது அந்த தொழாள் என்பது அங்கு அது செய்யுளை ஓசையை நிறைப்பதற்காக வந்திருப்பதனால் அது செய்யுளிசை அளவெடை. சில சொற்கள் சொல் அளவிலேயே அவ்வாறு அளபெடுத்து நிற்கும். அதில் அந்த வரிசையில் இந்த நிறி நிறி என்ற சொல்லும் வரும். இது சொல்லிசை அளபெடை. நிறி இந்த சொல்லிசை அளபெடையும் திருக்குறளில் வந்திருக்கிறது. குடிதழில் கோலோச்சும் மன்னவன் அடிதழில் நிற்கும் உலகு. குடிதழில் கோலோச்சும் மன்னன் அடிதழில் நிற்கும் உலகு. அங்கே தழி என்ற சொல் வருகிறது. தழுவி என்பதை தழி என்று வள்ளுவர் பிரயோகித்திருக்கிறார். அது சொல்லிசை அளபெடை. அதே போல இதுவும் ஒரு சொல்லிசை அளபெடை தான். நிறுவி என்பது நிறி என்று வந்திருக்கிறது. முன்பு நின்று இசை நிறி முடிவு முக்கிய. முன்பு நின்று அந்த பேர் அறமானது முன்பு இறப்புக்கு முன்பு, அதாவது நம்முடைய வாழ்காலத்தில், நாம் வாழக்கூடிய நம்முடைய வாழ்நாள் காலத்தில் நின்று நிலை பெற்று நின்று இசை நிறுவி நமக்கு புகழை நிலை பெறச் செய்து. இசை என்பது புகழ் என்ற பொருளில் இந்த இடத்தில் வந்திருக்கிறது. இசையை நிறுவி புகழை நிலை பெறச் செய்து அறமானது மரணத்திற்கு முன்பு நம்முடைய வாழ்காலத்தில் நமக்கு புகழை நிலைநிறுத்தி இறப்புக்கு பிறகு நன்மையை தரும் என்ற அறத்தினுடைய அந்த சிறப்புத்தன்மையை ராமன் முதல் இரண்டு அடிகளில் கூறிவிட்டு அடுத்து சொல்கிறான், இன்பமந்தூறும் எனில் இனியது, ஆயிடை துன்பமந்தூறும் எனில் துறக்கல் ஆகுமோ. இதில் இனியது என்பதற்கு பதிலாக இயைவது என்று ஒரு பாட வேறுபாடு இருக்கிறது. அது மிக பொருத்தமாக இருக்கும். இனியதும் ஓரளவு பொருத்தமானது தான். இயைவது என்ற பாட வேறுபாடு மிகவும் பொருத்தமாக இருக்கும். இன்பம் வந்து உருமணி, அறம் செய்வதால் நமக்கு இன்பம் வந்து சேரும் என்றால் இயைவது அந்த அறத்திற்கு பொருத்தமாக நடந்து கொள்வது, அதை கடைபிடிப்பது. இயைதல் என்பது அந்த அறத்தை கடைபிடிப்பது என்ற பொருளில் அங்கு வருகிறது. இன்பம் வந்து சேரும் என்றால் அந்த அறத்தை கடைபிடிப்பதனால் இன்பம் வந்து சேரும் என்றால் அதற்கு பொருந்துவது, அந்த அறத்தை ஏய்ந்து கொள்வது, அதை ஏற்றுக்கொள்வது. ஆயிடை துன்பம் வந்து உருமெனில், அவ்விடத்தில் அந்த அறத்தை கடைபிடிப்பதனால் அவ்விடத்தில், ஆயிடை என்றால் அவ்விடத்தில், அறத்தை கடைபிடிக்கக்கூடிய அந்த இடத்தில் துன்பம் வந்து உருமெனில், துன்பம் வந்து சேரும் என்றால் துறக்கலாகுமோ, அந்த அறத்தை துறப்பது தகுமா என்று சுமந்திரரை நோக்கி ராமன் வினவுகிறான். அறம்தான் நமக்கு நம் வாழ்நாள் காலத்தில் புகழை நிலைநிறுத்துகிறது. அறம்தான் நாம் இறந்த பிறகும் நமக்கு நன்மையை கொண்டு வந்து சேர்க்கிறது. அவ்வளவு சிறப்புக்குரியது அறம். அந்த அறத்தை நாம் கடைபிடிப்பது நமக்கான கடமை. ஆனால் அதை நாம் இன்பம் வரும் மட்டுமே கடைபிடிக்க வேண்டும், துன்பம் வரும்போது அதை துறந்து விட வேண்டும் என்று சொல்வது தகுமா இப்போது நீ உனக்கான அறத்தை கடைபிடிக்க வேண்டும். உனக்கான அறம் இப்போது என்னவென்றால், நான் காடு போகும் செய்தியை, காடு போய்விட்ட செய்தியை தசரதனிடம் என்று சென்று சொல்லுவது, மன்னனிடம் சென்று அறிவிப்பது தான் உன்னுடைய அறம். ஆனால் நீ மாட்டேன் என்று சொல்கிறாய். எனக்கு மிகவும் வேதனை தருகிறது. அது எல்லோருக்கும் வேதனை தரும். அங்கு அரண்மனையில் உள்ள எல்லோருக்கும் வேதனையை தரும். அப்படி வேதனை தரக்கூடிய ஒரு விஷயத்தை போய் நான் கூற மாட்டேன் என்று நீ சொல்லுகிறாய். அது வேதனையை தருவதாக இருந்தாலும், உனக்கு வேதனையை தருவதாக இருந்தாலும், உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கு வேதனையை தருவதாக இருந்தாலும், அறத்தை கடைபிடிக்க வேண்டியது உன்னுடைய கடமை. அது துன்பம் தருவதாக இருந்தாலும் அதை கடைபிடிக்க வேண்டியது உன்னுடைய தர்மம். துன்பம் வந்து உருமெனில் துறக்கலாகுமோ? துன்பம் வந்து சேருகிறது என்பதற்காக அதை துறந்து விடுவது தகுமா? தகாது. எனவே நீ இதை கடைபிடித்தே ஆக வேண்டும் என்று சுமந்திரருக்கு ராமன் அறிவுறுத்துகிறார். இதுதான் இந்த பாட்டினுடைய பொருள். இதில் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். ஐயா, இதுல உறும் என்ற வார்த்தை இருக்குல்லையா, உறும் அப்படி அது சேரும் சேரும் சேரும் என்ற பொருளில் வருகிறது. இன்பம் வந்து சேரும் எனில் இனி இயைவது, ஆயிடை துன்பம் வந்து சேரும் எனில் துறக்கல் ஆகுமோ என்று கேட்கிறார். உறுதல் என்பது சேர்தல் என்ற பொருளில் வருகிறது. அது இந்த காலத்திலும் உறும் வார்த்தை பயன்படுத்துகிறோமா இல்லை? ஆமாம், நன்மை உறும் எல்லாம் சொல்கிறார்களே, துன்பமுற்று வருந்தினான், துன்பமுறும் என்றெல்லாம் இப்போதும் அது வழக்கத்தில் உள்ள வார்த்தை. வந்துற்றான், வந்து சேர்ந்தான் என்பதை வந்துற்றான் என்று சொல்லக்கூடிய சரிங்க வழக்கு இப்போதும் இருக்கிறது. ஐயா, இசைக்கு வந்து புகழ் அப்படின்ற விளக்கம் சொன்னீங்களா ஐயா? அர்த்தம் ஆமாம், இசை அது இசை இசை என்பது புகழ். அது திருக்குறளில் கூட அந்த இசை புகழ் என்ற பொருளில் வருகிறது. ஈதலும் இசைப்பட வாழ்தலும் ஆ, அதனை. சரியாக சொல்லுங்கள். அதுதான், இதுதான். இப்படி ஒன்றை சொல்லும் போதே, ஒரு வார்த்தையை சொல்லும் போதே, அதற்கான அது எந்த பாடலில் எங்கு இடம்பெற்றிருக்கிறது என்பதற்கு என்ற பாடலும் நினைவுக்கு வர வேண்டும். அதுதான் ஒரு நாம் இலக்கியம் படிப்பதற்குரிய நல்ல ஒரு நிலை. அது உண்மையிலே அங்கு வந்திருக்கிறது. சிறப்பு ஐயா, நன்றி கமலா. ஐயா, நீங்கள் இந்த பாடல் சொல்லும் பொழுது எகிப்தியர்கள், எகிப்திய மன்னர்கள் இறந்த பின் எடுத்து செல்வதற்காக தங்கமும் தன்னுடைய பிரமிடுகளில் வைத்துக் கொள்வது ஞாபகத்துக்கு வருகிறது. ஆமாம், அவர்கள் அந்த உடல், அதாவது ஆத்மா என்ற ஒன்றை குறித்த சிந்தனை அவர்களுக்கு இல்லை. அந்த உடல் தான் எல்லாம் என்ற ஒரு சிந்தனையை அடிப்படையில், அந்த உடலோடு சேர்த்து எல்லாவற்றையும் அவர்கள் புதைத்து வைத்தார்கள். புதைத்து வைத்து அதை சுற்றி பிரமிடு கட்டி வைத்தார்கள். ஆனால் இங்கு நம் தேசத்தில் அந்த ஆத்மா என்ற ஒன்று பற்றிய கோட்பாடு தொன்று தொட்ட காலத்தில் இருந்தே இருக்கிறது. அது உடல் அல்ல, உடலை கடந்த ஒன்று ஆத்மா என்பது. அது அடுத்தடுத்து பிறவிகள் எடுத்துக்கொண்டே போகும். அந்த ஆத்மாவிற்கு துணையாக வருவது இந்த அறம்தான், வேறு எதுவும் அல்ல. இந்த உடலோடு நாம் இருக்கும்போது நாம் சேர்க்கக்கூடிய செல்வங்கள், இந்த உடல் சார்ந்து நமக்கு வரக்கூடிய உறவுகள், இவர்கள் எல்லாம் நம்மை தொடர்ந்து வரமாட்டார்கள். நம் ஆன்மாவை தொடர்ந்து வரக்கூடியவை அல்ல இவை. ஆனால் நாம் செய்த அறத்தின் பயன் அந்த ஆன்மாவை தொடர்ந்து வரும். அதற்கான பயனை அது கொடுத்து கொண்டே இருக்கும் என்பது நம் தேசத்தினுடைய கோட்பாடு. அதனால் இவர்கள் அதனோடு புதைக்க எதையும் சேர்த்து புதைக்க வேண்டிய தேவையில்லாமல் போய்விட்டது. இவர்கள் இந்த கோட்பாடு உடையவர்களாக இருந்ததுதான். அவர்கள் அந்த உடல்தான் எல்லாம், உடலுக்கு அப்பால் ஒரு ஆன்மா என்ற ஒரு உண்மை இருக்கிறது என்ற நிலைப்பாட்டை அறியாதவர்களாக, அல்லது அந்த கோட்பாட்டை ஏற்காதவர்களாக அவர்கள் இருந்தார்கள். எனவே உடலோடே எல்லாவற்றையும் சேர்த்து வைத்தார்கள் அவர்கள் இறந்த பிறகு. பட்டினத்தார் சொல்வாரே, காதறிந்த ஊசியும் வாராதே கடைவேழிக்கு. ஆமாம் அதை வந்து அவங்க கேட்கல, அவங்க வேற யுகத்துல வாழ்ந்திருக்காங்க. இதே கருத்து பட்டினத்தார் பாடல் அத்தமும் வாழ்வும் அகத்து மட்டே விழி அம்பொழுக மெத்திய மாதரும் வீதி மட்டே விம்மி விம்மி இரு கைத்தளம் மேல்வை தழும் ஐந்தரும் சுடுகாடு மட்டே பற்றி தொடர்வன இருவினை புண்ணிய பாவமுமே என்று சொல்கிறார். எல்லாரும் நம்மை கைவிட்டு விடுவார்கள், உறவுகள் எல்லாம் கைவிட்டு விடும், செல்வங்கள் எல்லாம் இங்கேயே நாம் போட்டுவிட்டு போய்விட வேண்டும், ஆனால் நம்மை பற்றி தொடர்வது இருவினை புண்ணிய பாவமும் தான் என்று பட்டினத்தார் பாடுகிறார். அந்த கருத்து தான் இங்கு ராமன் சொல்லக்கூடிய கருத்து. அழகான பாடல் இல்லையா? வேற சிந்தை இல்லை. ஐயா, ஐயா, ஒரு சின்ன இலக்கண கேள்வி ஐயா. நீங்க சொன்ன இன்னிசை அலைபடையும் செய்யுளிசை அலைபடையும் புரிஞ்சது, சொல்லிசை அலைபடை வந்து எப்படி ஆமாம், வருது? சொல்லிசை அளபடை என்பது அந்த சொல் அங்கு அளபெடுக்க வேண்டிய கட்டாயம் இல்லை, அளபெடுக்காமலேயே அதை பிரயோகிக்கலாம். இப்போ உதாரணமாக குடிதழி போலோச்சும் மன்னன் என்று வருகிறது. அங்கு குடிதழி என்று சொல்கிறார், குடிதழி என்பதை குடிதழுவி என்று கூட பிரயோகிக்கலாம். அங்கு அப்படி பிரயோகித்தாலும் அங்கு அந்த வெண்பாவின் அமைப்பு கெட்டுவிடாது. ஆனாலும் வள்ளுவர் குடிதழுவி என்று மாற்றி பிரயோகிக்கிறார். ஏன் பிரயோகிக்கிறார் என்றால், அவ்வாறு பிரயோகிப்பது அந்த பாட்டினுடைய ஒரு அழகுத்தன்மையை மேம்படுத்துகிறது, எனவே அவ்வாறு பிரயோகிக்கிறார். அதுதான் காரணம். மற்றபடி செய்யுளோசை எல்லாம் அங்கு குன்றிவிடவில்லை. குடிதழுவி என்று சொன்னாலும் செய்யுளோசை கெட்டு போகாது. அதுவும் அந்த வெண்பாவிற்குரிய சீர் அந்த காய்ச்சீருக்குள் அடங்கி வந்துவிடும். எனவே குடிதழுவி என்று பிரயோகிப்பதால் தவறு எதுவும் நேர்ந்து விடாது, செய்யுள் ஓசை கெட்டுவிடாது. ஆனாலும் குடிதழுவி என்று பயன்படுத்துகிறார். அப்படி பயன்படுத்தும் போது அங்கு ஒரு அழகு வருகிறது, எனவே அதை பயன்படுத்துகிறார். இவ்வாறு செய்யுளோசை குன்றாத இடத்திலும் அந்த அளபடியை பயன்படுத்தினால் அது சொல்லிசை அளபடை என்று சொல்வார்கள். சில சொற்கள் அப்படியே அளபடையாகவே நிற்கும், இயல்பிலேயே அவ்வாறு வந்து நிற்கும். குருவி என்பது குறி என்று இருக்கும், குறி குருவி என்பதை குறி என்று பயன்படுத்துவார்கள். அவ்வாறு அந்த சொல்லே அப்படியே நிற்கும். அந்த தன்மையில் இந்த நெறி என்பதும் இருக்கிறது, நிறுவி என்பது நெறி என்று வந்திருக்கிறது. ஆனால் இங்கே என்னவென்றால், இதை நாம் சொல்லிசை அளபடையாக சொன்னாலும் கூட இங்கே ஒரு செய்யுளிசையும் அடிப்படையில் இங்கு வந்துவிடுகிறது. செய்யுளிசை அளபடையாகவும் இது எடுப்பதற்கு இடம் இருக்கிறது. இது இதனுடைய தன்மை, நெறி என்ற தன்மை சொல்லிசை அளபடைகளோடு சேர்த்து பார்க்க வேண்டிய ஒரு தன்மையில் இருந்தாலும் கூட, இங்கு நாம் நிறுவி என்று பயன்படுத்தினால், இயல்பாக வரக்கூடிய நிறுவி என்றதை பயன்படுத்தினால் இங்கு செய்யுளோசை கொஞ்சம் மாறுபாடு அடைந்துவிடும், அந்த சீர் வரக்கூடாது, அது காய்ச்சீராக ஆகிவிடும். இசை நிறுவி என்று அது காய்ச்சீராக ஆகிவிடும். ஆனால் நிறி என்று பயன்படுத்தும் போது இங்கு அது விளைச்சீராகவே இருக்கிறது. அங்கு அந்த அளவெடுக்கக்கூடிய சொல்லை நாம் அந்த வாய்ப்பாடில் சேர்க்கக்கூடாது, அது நாம் அதற்கு சீர் பிரித்து அழகு அழகு அழகு அழகிட்டு வாய்ப்பாடு சொல்லும்போது அந்த இகரத்திற்கு அளபெடுக்கிறதே, அளபெடுப்பதை குறிப்பதற்கு இகரம் சேர்த்திருக்கிறோம் அல்லவா, உயிர் எழுத்து, அதற்கு நாம் அழகிட்டு வாய்ப்பாடு சொல்லக்கூடாது, அதை நாம் தள்ளிவிட வேண்டும். அதை தள்ளிவிட்டு அழகிடும் போது இசை நெறி என்பது விளைச்சீராக நிற்கும், அது இந்த இடத்திற்கு பொருத்தமானது. ஆனால் நிறுவி என்று சொல்லும் போது, நெறி என்பதற்கு பதிலாக நிறுவி என்று பிரயோகிக்கும் போது அது காய்ச்சியராக மாறிவிடும், அங்கு செய்யுளோசை கெட்டுவிடும். எனவே இது ஒரு விதத்தில் செய்யுளோசையாகவும் வந்திருக்கிறது, ஒரு விதத்தில் செய்யுளிசை அளபடையாகவும் ஒரு விதத்தில் வந்திருக்கிறது, ஒரு விதத்தில் சொல்லிசை அடிப்படையாகவும் வந்திருக்கிறது இந்த இடத்தில் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். சரி ஐயா, ஆனா அந்த சொல்லிசை இகரத்தை அடிப்படைக்கான இலக்கணம் இதுதான், செய்யுளில் ஓசை குன்றாத இடத்தும் அளவெடுத்து ஒரு சொல் வருமானால் அது சொல்லி செய்யலாம். சொல்லிசை அளபடை. சில சரி சரி இடங்களில் இனிமைக்காக சேர்ப்பார்கள். அங்கு ஓசை ஓசையும் குன்றாது, அதை அவ்வாறே பயன்படுத்தலாம். இப்போ உதாரணத்திற்கு கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கு எடுப்பதும் கெடுப்பதும் எடுப்பதும் என்று இருந்தாலே போதும், அங்கே ஓசையும் குன்றாது, அந்த செய்யுளினுடைய அமைப்பு சிதையாது, சரியாக இருக்கும். ஆனால் வள்ளுவர் கெடுப்பதும் கெடுப்பதும் என்று நீட்டி முழக்குகிறார். அப்படி சொல்லும்போது அங்கு ஒரு ஓசை இனிமை வருகிறது. இனிமைக்காக மட்டுமே அதை பயன்படுத்துகிறார், வேறு எந்த காரணமும் இல்லை. எனவே அது இன்னிசை அடிப்படை என்று சொல்லப்படுகிறது. சரி ஐயா, இந்த இடத்துல அந்த இகரம் மட்டும் உச்சரிக்க கூடாதுன்னு, தனியா உச்சரிக்க கூடாதுன்னு சொன்னீங்கல்ல ஐயா. ஆமாம், தனியாக சிலர் நிறீ என்று படிப்பார்கள், அதை அவர் உச்சரிக்க கூடாது. நிறீ என்று அந்த ரீயை கொஞ்சம் நீட்டி உச்சரிக்க வேண்டும், அவ்வளவுதான். அந்த ரீயை நீட்டி உச்சரிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அங்கு பக்கத்தில் ஈ என்பது சேர்க்கப்பட்டிருக்கிறதே தவிர, அதை உச்சரிக்க வேண்டும் என்பதற்காக சேர்க்கப்படவில்லை. அதே போல கெடுப்பதும் என்பதை கெடுப்பதும் கெடுப்பதும் என்றுதான் சொல்ல வேண்டும் என்பது தவிர, கெடுப்பதும் என்று சிலர் உச்சரிப்பார்கள், அவ்வாறு உச்சரிக்க கூடாது. கெடுப்பதும் அந்த தூவை தான் நீட்டி உச்சரிக்க வேண்டும். கூடுதலாக அந்த உம் என்பதையும் சேர்த்து கெடுப்பதும் என்று படிக்கக்கூடாது. அப்படி படிக்க வேண்டும் என்றால்தான் அந்த வகர உடம்பெடுமை போட்டு கெடுப்பதும் என்று வள்ளுவர் எழுதியிருப்பாரு. அப்படி படிக்கக்கூடாது, அது கெடுப்பதும் என்றுதான் படிக்க வேண்டும். சரி நன்றி ஐயா. நீங்க அந்த நம்ம பின்தொடர்ந்து ஒரு பணமோ பொருளோ மனையோ வராது, ஆனால் அறம் மட்டுமே வரும் என்பதற்கு ஒரு ஆமாம் பாடல் ஞாபகம் வருது ஐயா. சிவவாக்கிய ஆமாம் சித்தரில் வந்து சாடி விட்ட குதிரை போல் பின்தொடருமே அப்படின்னு முடியும் அந்த பாட்டு. எனக்கு ஆமாம் அந்த கரெக்ட் சரியான வரிகள் ஞாபகத்துக்கு வரல எனக்கு அந்த. ஆமாம் அப்படி ஒரு பாடல் இருக்கு. அது பொதுவாக சித்தர்களும் நிறைய இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள். இந்த கருத்து ஒன்றிரண்டு இடங்களில் அல்ல, சிவவாக்கியருடைய பாடலில் மட்டுமல்ல, இன்னும் பல சித்தர்களுடைய பாடல்களிலும் இருக்கிறது. இப்போ நந்தவனத்தில் ஓராண்டி அவன் நாலாறு மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி, அதை கூத்தாடி கோத்தாடி போட்டு உடை தாண்டி என்று இந்த உடம்பை நாம் இங்கு போட்டுவிட்டு போய்விடுகிறோம் என்ற கருத்து வரும்படியாக அந்த பாடல் அமைந்திருக்கிறது. இன்னும் பல பாடல்களில் கூட வருவது ஒன்று ஒன்றில்லை, புழு கோடு இழுத்து இங்கு உழைவதே தொல்லை, தேடரும் மோட்சமதில்லை, அதை தேடி அறிவாரும் இல்லை என்றெல்லாம் இன்னும் பல சித்தர்களுடைய பாடல்கள்லாம் இருக்கின்றன. சித்தர்களுடைய பாடல்களில் இந்த கருத்து பரந்து விரிந்து எங்கும் சொல்லப்படுகிறது. பொதுவாக ஒருவர் ஆன்மீகத்திற்கு எப்போது வருகிறார் என்றால், இறப்புக்கு பிறகு எதையுமே நாம் எடுத்து செல்ல முடியாது, எல்லாவற்றையும் விட்டுவிட்டு போய்விட வேண்டும் என்ற ஒரு அவல நிலைதான் இறப்பில் இருக்கிறது என்ற அந்த நிலை மனதை அதிகமாக தாக்கத் தொடங்கும் போதுதான் இந்த வாழ்க்கையில் ஒரு பற்றற்ற நிலை வருகிறது. நாம் இவற்றையெல்லாம் ஏன் சேர்க்க வேண்டும், இதனால் என்ன பயன் என்ற ஒரு சிந்தனை அப்போதுதான் பிறக்கிறது. அப்போதுதான் இதையும் தாண்டிய ஒரு உண்மை என்ன என்று ஆன்மீகத்தை நோக்கி மனம் திரும்புகிறது. எனவே நீங்கள் ஆன்மீகவாதிகள் பலருடைய பாடல்களிலும் இந்த நிலையாமை தத்துவம் மிக அதிகமாக போதிக்கப்பட்டிருப்பதை பார்க்கலாம். எதுவுமே நம் கூட வரப்போவதில்லை, கூட வருவது ஒன்று இருக்கிறது, அது ஆத்மாவுக்காக நாம் சேர்க்கக்கூடிய அறம்தான், அல்லது ஆத்மாவை அறியக்கூடிய அந்த ஞானம்தான், அதுதான் நமக்கு துணையாகுமே தவிர மற்றவை எல்லாம் துணையாகாது என்று ஆன்மீகம் நமக்கு அறிவுறுத்துகிறது என்பது. ஆன்மீகத்தின் அடிப்படையே அதில் தான் அமைந்திருக்கிறது என்பதனால் இந்த லௌகிக சுகங்கள் நிலையற்றவை என்பதை உணர்ந்து அங்கு ஆன்மீக பயணத்தை நாம் தொடங்க வேண்டும் என்பதனால், இந்த லௌகிக சார்ந்த விஷயங்களின் நிலையாமை தன்மையை போதிப்பது என்பது அருளாளர்கள் பலருடைய பாடல்களிலும் நாம் பார்க்கக்கூடிய ஒரு பொதுமை பண்பாக இருக்கிறது. அது எல்லா சித்தர்களுடைய பாடல்களிலும் நாம் காணலாம். சிவவாக்கியர் உட்பட, பட்டினத்தார் பாடல்கள் உட்பட, கடுவெளி சித்தர் பாடல்கள் உட்பட, குதம்பை சித்தர் பாடல்கள் என்று எல்லா சித்தர்களுடைய பாடல்களில் மட்டுமல்லாமல் அறம் போதிக்கக்கூடிய எல்லாருடைய பாடல்களிலும் அதை பார்க்கலாம். நாலடியாரில் இந்த கருத்து அமைய பாடல்கள் இருக்கின்றன. இன்னும் நீதி நூல்கள் என்னென்னவா எல்லாம் இருக்கின்றனோ ஔவையாருடைய பாடல்களில் நாம் இவற்றை பார்க்கலாம். இந்த நிலையாமையை சொல்லாதவர்கள் யாருமே இல்லை. எல்லா இடங்களிலும் இதை நம் தமிழ் இலக்கியங்களில் தொட்ட இடமெல்லாம் தட்டுப்படக்கூடிய தத்துவம் எது என்று கேட்டால் நிலையாமை தத்துவம் என்று நாம் சொல்லலாம். இந்த நிலையாமையை ஆங்காங்கேயே சொல்லியிருப்பார்கள். ஊரெல்லாம் கூடி ஒழிக்க அழுதிட்டு பேரினை நீக்கி பிணமென்று பேரிட்டு சூறையங் காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினுள் மூழ்கி நினைப்பொழிந்தார்களே என்று திருமூலர் பாடுகிறார். உடல் இறந்த பிறகு பேரை நீக்கி விடுகிறார்கள். அதுவரைக்கும் ஏதேதோ பெயர்கள் எல்லாம் வைத்தார்கள் இந்த உடம்புக்கு. நவீனமான பல பெயர்கள் எல்லாம் வைத்து கூப்பிட்டார்கள். செல்ல பெயர்கள் பல வைத்து கூப்பிட்டார்கள். ஆனால் இறந்து போன பிறகு உடம்பை எடுத்தாச்சா என்றுதான் கேட்பார்களே தவிர, ஒரு பெயரை சொல்லி ராமசாமியை எடுத்து விட்டார்களா என்றெல்லாம் கேட்க மாட்டார்கள். அந்த உடம்பை எடுத்து விட்டார்களா என்றுதான் கேட்பார்கள். பேரினை நீக்கி பிணம் என்று பெயரிட்டு, பேர் நீங்கி போய்விடுகிறது, பிணம் என்ற பெயர் வந்து சேர்ந்து விடுகிறது. எல்லா மக்களும் சேர்ந்து அந்த பிணத்தை கொண்டு போய் காட்டில் சுட்டு விடுகிறார்கள் அல்லது புதைத்து விடுகிறார்கள். புதைத்து விட்டு என்ன செய்கிறார்கள் என்றால் மறக்காமல் நீராடுகிறார்கள். அந்த வழக்கு இன்னும் இருக்கிறது. திருமூலர் அன்றைக்கு சொன்னார், நீரினுள் மூழ்குவார்கள், அந்த இடுகாட்டில் அல்லது சுடுகாட்டில் போய் அந்த இறுதி சடங்கு செய்து முடித்த பிறகு நீராடுவார்கள். அப்படி நீராடிய பிறகு நினைப்பு ஒழிந்தார்களே, அவ்வளவுதான். அதன் பிறகு அப்படி மரணம் அடைந்தவர் அவரை பற்றிய நினைப்பையே மறந்துவிட்டு தங்களுடைய அன்றாட காரியங்களை பார்க்க ஆரம்பித்து விடுகிறார்கள் என்று திருமூலர் பாடுகிறார். நிலையாமையை பாடுகிறார். இப்படி நிலையாமையை பாடக்கூடிய தன்மை தமிழ் இலக்கிய பரப்பில் நெடுங்காலமாக தொன்று தொட்டு தொடர்கிறது. சங்க இலக்கியத்தில் இருந்தே வருகிறது. உண்பது நாழி உடுப்பவை இரண்டே பிறவும் எல்லாம் ஓர் ஒக்குமே செல்வத்து பயனே ஈதல் தூய்ப்பேம் எனினே தப்புன பலவே. ஒருவர் செல்வம் பெற்றிருப்பதனுடைய பலனே அதை பிறருக்கு ஈவதுதான். அதை வைத்துக்கொண்டு வாழ்வதுதான், தனக்கான சுயநலத்திற்கான செலவுகளை மட்டும் செய்வதுதான் என்று ஒருவன் கருதினால் அவன் பலவற்றை இழந்து விடுவான். அவனுக்கான அறப்பலன் அவனுடைய வாழ்நாளுக்கு பிறகு அவனை தொட்டு தொடராது. எனவே அறம்தான் தொட்டு தொடரும் என்ற கருத்தை அங்கு சங்க காலத்தில் இருந்தே நாம் பார்க்கிறோம். இது தமிழில் ஒரு தொன்று தொட்ட மரபாக இருந்து வருகிறது. அந்த அடிப்படையில் கதைப்போக்கில் பாத்திரங்கள் பேசக்கூடிய அந்த உரையாடலின் ஊடாக அந்த அறத்தை கம்பர் போதிக்கிறார். காவியம் வாசிக்கக்கூடிய அனைவருக்கும் அது நெஞ்சில் தைக்கும் விதமாக தகுந்த இடத்தில் அந்த அறத்தை கம்பர் நமக்கு போதிக்கிறார் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஐயா அடுத்த பாடல் பார்க்கலாம். பாருங்கள், இப்போது இவ்வாறு ராமன் தசரதனுக்கு அறிவுறுத்தி இது சுமத்திரனுக்கு அறிவுறுத்திய பிறகு சுமத்திரன் ஒப்புக்கொள்கிறான். தான் திரும்பி போகப் போகிறேன் போக போக போகப் போவதனால் அங்கு போய் என்ன தெரிவிக்க வேண்டும், யார் யாருக்கு என்ன செய்தி கூற வேண்டும் என்று ராமனிடம் கேட்கிறான். ராமா, நான் அங்கு சென்று உன்னுடைய செய்தியாக யார் யாருக்கு என்ன சொல்ல வேண்டும் என்று கேட்கிறான். ராமன் சுமந்திரருக்கு என்ன சொல்கிறான் என்றால், வசிஷ்டரிடம் கூறுங்கள், இப்போது நான் அங்கு இல்லை, இனிமேல் என் தம்பியாகிய பரதன் தான் நாடாளப் போகிறான். என் தம்பியாகிய பரதனுக்கு பக்கபலமாக இருந்து அரசியல் நடவடிக்கைகளில் அவனுக்கு உறுதுணையாக வழிகாட்டியாக இருக்கும்படி நான் கேட்டுக்கொண்டதாக வசிஷ்டரிடம் தெரிவியுங்கள். தசரதனிடம், தசரத மகாராஜனிடம், என் தந்தையிடம் என்னை குறித்த கவலை இல்லாமல் இருக்கும்படியாகவும், நான் 14 வருடங்கள் கழித்து வந்து அவரை பார்ப்பதாகவும், நலத்தோடு திரும்பி வந்து அவரை சந்திப்பதாகவும் சொன்னதாக சொல்லுங்கள் என்று தந்தைக்கும் குலகுருவாகிய வசிஷ்டருக்கும் செய்தியை சொல்லி அனுப்புகிறார் ராமன். ராமனிடம் என்ன செய்தி சொல்ல வேண்டும் என்று கேட்டு தெரிந்து கொண்ட சுமந்திரர் அடுத்து சீதையை நோக்கி வினவுகிறார். அம்மா சீதாய், நான் அங்கு உள்ளவர்களுக்கு சொல்ல வேண்டிய செய்தி என்ன, நீ சொல்லி அனுப்ப வேண்டிய செய்தி என்ன, இருந்தால் தெரிவிப்பாயாக, நான் சொல்லுகிறேன், போய் சொல்லுகிறேன் என்று சீதையிடம் சுமந்திரர் வினவுகிறார். நீ ஏதாவது சொல்லக்கூடிய செய்தி இருக்கிறதா, யாருக்காவது நீ செய்தி தெரிவிக்க விரும்புகிறாயா என்று சீதையை நோக்கி வினவுகிறார். அதற்கு சீதை பதில் சொல்லுகிறார். யார் யாருக்கு என்ன சொல்ல வேண்டும் என்று சுமந்திரருக்கு சீதை சொல்லுகிறார். அந்த பாடல் தான் இந்த பாடல், இந்த 161வது பாடல். அன்னவள் கூறுவாள் அரசர் கத்தையர் என்னுடை வணக்கமுன் இயம்பி யானுடை பொன்னிறப் பூவையும் கிளியும் போற்றுமின் என்னமற் எங்கையர் இயம்புவாய் என்றாள். அன்னவள் கூறுவாள் சீதையை நோக்கி சுமந்திரர் வினா தொடுக்க, நான் என்ன கூற வேண்டும் அங்கு போய் என்று வினா தொடுக்க அன்னவள் கூறுவாள், அந்த சீதை சொல்லுவாள், அதாவது நீங்கள் இந்த பாடலின் அமைப்புகளை எல்லாம் பார்க்க வேண்டும், கூறுவாள் என்று எதிர்காலத்தில் இருக்கிறது, ஆனால் முடியும் போது என்றாள் என்று இறந்த காலமாக இருக்கிறது. இது ஒரு நடை, கூறுவாள் என்று சொல்லும் போது இந்த காட்சி நம்ம கண் முன்பே நடப்பது போல் நமக்கு தெரிகிறது, அது அதை கண் முன்பு, அது அந்த கூறுவாள் என்று சொல்லும்போது கூறுகிறாள் என்று அதை நிகழ்வு காலத்தில் நம் கண் முன்பே அந்த காட்சியை காட்டுவது போல கொண்டு வருவதற்கு வினையை அவ்வாறு மாற்றி காட்டுகிறார். அது எதிர்கால வினையில் கூறுகிறார், கூறுவாள் என்று பயன்படுத்துகிறார். அங்கு நாம் அது இனிமேல் தான் கூறப்போகிறாள் என்றெல்லாம் பொருள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அது அந்த காட்சியை நாம் கண் முன்பு காட்டுவதற்கு அவ்வாறு வினையை எதிர்கால வினையில் கூறுகிறார். ஆனால் முடியும் போது என்றாள் என்று இறந்த காலத்தில் முடித்து கூறுகிறார். இதெல்லாம் ஒரு நடையில் பயன்படுத்தக்கூடிய ஒரு யுக்தி. நீ உரைநடையில் கூட சிலர் பழைய நடந்து முடிந்த கதையை சொல்லிக்கொண்டே வரும்போது அந்த காட்சியை கண் முன்பு காட்டும்போது இப்போது அவன் நேரில் வருகிறான், அவன் முன்பு அந்த சிங்கம் வருகிறது என்று அந்த வாக்கியங்களை நிகழ்வுகால வாக்கியங்களாக மாற்றி அப்படியே எழுதியிருப்பதை நீங்கள் படித்திருப்பீர்கள் என்று கருதுகிறேன். அவ்வாறாக சில இடங்களில் எழுத்தாளர்கள் கையாளுவார்கள், நடையை மாற்றி கையாளுவார்கள். பொதுவாக இயல்பாக சொல்ல வேண்டும் என்றால் அது நடந்து முடிந்த கதை, எனவே வாசகங்கள் எல்லாம் இறந்த காலத்தில் சொல்லப்படுவதுதான் முறையானது. ஆனால் அதை கண் முன்பு கொண்டு வந்து நிறுத்த வேண்டும் என்றால், அது அப்போது நடப்பது போல அதை காட்சிப்படுத்தி காட்ட வேண்டும் என்றால் அந்த காலத்தை மாற்றி கூட பயன்படுத்திக் கொள்ளலாம், அது தவறு கிடையாது. அந்த அடிப்படையில் அன்னவள் கூறுவாள் என்று கம்பர் இங்கு பிரயோகிக்கிறார். இது நமக்கு உடனே காட்சி கண்ணு முன்பு வந்து விடுகிறது, கூறுகிறாள் அப்படி சீதை சுமந்திரரிடம் பேசி கொண்டு இருப்பது போல, அது இப்போதுதான் நடந்து கொண்டு இருப்பது போல நமக்கு ஒரு காட்சி கண் முன்பு வந்து விடுகிறது. அந்த ஒரு வார்த்தை அப்படி ஒரு அந்த காலத்தை மாற்றி காட்டுவதன் மூலம் அன்னவள் கூறுவாள் அரசருக்கு அத்தையர்க்கு என்னுடை வணக்கம் முன் ஏம்பி, அரசருக்கு அரசருக்கு தசரதற்கு அரசனாகிய தசரதற்கும் அத்தையர்க்கு என்னுடைய மாமிகளாகிய அவர்களுக்கும் என்னுடைய வணக்கம் முன் இயம்பி, என்னுடைய மரியாதையான வணக்கத்தை முதலில் தெரிவித்து சீதை உங்களுக்கெல்லாம் தன்னுடைய வணக்கங்களை தெரிவிக்கச் சொன்னாள் என்று அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்களை முதலில் போய் எடுத்துச் சொல்லிவிட்டு யான் உடை நான் பெற்றிருக்கக்கூடிய பொன்னிற பூவையும் பொன் போன்ற நிறத்தை உடைய தங்க வண்ணம் வாய்ந்த அந்த மைனாவையும், பூவை என்றால் மைனா, இந்த பூவை என்ற சொல்லை நாம் ஏற்கனவே பார்த்தோம், நாகனவாய்ப்புல் என்று ஒரு இடத்தில் பார்த்தோம் என்று நினைக்கிறேன். வேறு ஒரு பாடல், அந்த வேறு ஒரு இடத்தில் ஔவையார் பாட்டு என்று நினைக்கிறேன், அங்கு பார்த்தோம். நாகனவாய்ப்புல் என்றாலும் பூவை என்றாலும் மைனாவை குறிக்கக்கூடிய சொற்கள் அவை. மைனாவையும் வளர்ப்பார்கள் வீட்டில், இப்போது கூட மைனா வளர்ப்பவர்கள் கிராமத்தில் இருக்கிறார்கள். கிளியையும் வளர்ப்பார்கள், மைனாவையும் வளர்ப்பார்கள், அந்த காலத்திலேயே அது வழக்கத்தில் இருந்திருக்கிறது. சீதை அதை வளர்த்திருக்கிறாள், எனவே சீதை சுமந்திரரிடம் சொல்லுகிறாள், யான் உடை பொன்னிற பூவையும், நான் பெற்றிருக்கக்கூடிய பொன்னிற பூவையும், அந்த மைனாவையையும் பொன்னுடை பூவையும் கிளியும் போற்றும், அந்த மைனாவையையும் கிளியையும் பாதுகாத்திடுங்கள். போற்றுதல் என்றால் பாதுகாத்தல், போற்றுமின் பாதுகாத்திடுங்கள் என்ன என்று மற்ற எங்கையர்க்கு எம்புவாய், என் தங்கையர்களுக்கு நீ கூறுவாயாக. என்னுடைய மைனாவையும் கிளியையும் பாதுகாத்திட வேண்டும் என்று, பாதுகாத்திடுங்கள் என்று என்னுடைய தங்கையர்க்கு நீ கூறுவாயாக என்று சுமந்திரருக்கு சீதை கூறினாள் என்றாள். என்னுடை அரசர்க்கு அத்தையர்க்கு என்னுடைய வணக்கமும் ஏம்பி, யானுடை பொன்னிற பூவையும், யான் இங்கு என்னுடைய என்ற ஒரு வார்த்தை வந்திருக்கிறது, யானுடைய என்ற ஒரு வார்த்தை வந்திருக்கிறது, இரண்டும் அடிப்படையில் தரக்கூடிய கருத்து ஒன்றுதான், அர்த்தம் ஒன்றுதான், ஆனால் அதை நாம் விவரித்து பொருள் பார்க்கும்போது வேறு விதமாக அதை விரித்து பொருள் பார்க்க வேண்டும். என்னுடைய என்பதில் எளிமையாக இருக்கிறது, என்னுடைய அவ்வளவுதான், என்னுடைய எனது என்று பொருள் தரக்கூடிய வார்த்தை அது, என்னுடைய என்பது எனது, எனது வணக்கத்தை முன் ஏம்பி. யான் உடை என்பது அதுவும் யான் உடை பொன்னிற பூவை என்பதும் எனது பூவை என்ற அர்த்தம்தான், எனது மைனா என்ற அர்த்தம் தான் தெரிகிறது, ஆனால் அதை நாம் அர்த்தம் பார்க்கும்போது, அதை விரித்து பார்க்கும்போது எவ்வாறு விதிக்க வேண்டும் என்றால், யான் உடை, யான் உடைத்திருக்கின்ற, யான் பெற்றிருக்கின்ற பொன்னிற பூவை என்று பொருள் வரும் என்று விரித்து நாம் பொருள் பார்க்க வேண்டும். ஆனால் அதனுடைய சாரமான கருத்து என்னவென்றால், எனது பூவை, அவ்வளவுதான் அதற்கு அர்த்தம், யானுடை பூவை என்பது என்னுடைய பூவை, அதே அர்த்தம் தான், இந்த என்னுடைய என்ற அர்த்தத்தை தான் யான் உடை என்பதும் தருகிறது, ஆனால் யான் உடை என்பது அதை நாம் யான் உடைத்தாயிருக்கின்ற பூவை என்று நாம் அவ்வாறு அர்த்தம் நுணுக்கமாக எடுத்து பார்க்க வேண்டியது, அதுதான் அதனுடைய வித்தியாசம், ஆனால் அர்த்த அடிப்படையில் ஒன்றுதான். யானுடை பொன்னிற பூவையும் கிளியும் போற்றுமின், அந்த பொன்னிறம் வாய்ந்த பூவையையும் கிளியையும் பாதுகாத்திடுங்கள் என்ன என்று, என்ன என்றால் என்று, போற்றுமின் என்ன, போற்றுமின் என்று மற்ற எங்கையருக்கு ஏம்புவார். மற்ற என்பது அசைச்சொல், அதை நீக்கிவிடலாம், அல்லது மற்ற என்பதை வினைமாற்றாக எடுத்துக்கொண்டு அங்கு அத்தையருக்கும் அரசருக்கும் முதலில் சொல்லிவிட்டு மற்ற மேலும் எங்கையருக்கு ஏம்புவாய், என் தங்கையருக்கு கூறுவாய், என் தந்தை என்பது எந்தை என்று வருவது போல என் தங்கை என்பது எங்கை என்று வரும். எந்தை என்ற சொல் நாம் பல இடங்களில் பார்த்திருக்கிறோம், எந்தை என் தந்தை என்ற பொருள்பட பல இடங்களில் வந்திருப்பதை நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். இங்கே அதை போல என் தங்கை என்பது எங்கே, எங்கை என்று வருகிறது, எங்கையர்க்கு, என் தங்கையர்க்கு, அவளுடைய தங்கையர்கள் யார் என்றால், இலக்குவனுடைய மனைவியாகிய ஊர்மிளை, பரத சத்திரக்கனுடைய மனைவியாகிய இன்னும் அவளுடைய இரண்டு சகோதரிகள், அதில் சுருதகீர்த்தி என்ற ஒரு பெண்ணினுடைய பெயர் உண்டு, இன்னொரு பெண்ணினுடைய பெயர் கூட நாம் முன்பு பார்த்தோம், அந்த மூன்று பேரும் அவர்கள்தான் இவளுடைய, சீதையினுடைய தங்கையர். இவர்கள் எல்லோரும் ஒற்றுமையாக, ஒருவருக்கொருவர் ஐக்கியமாக அங்கு அயோத்தி அரண்மனையில் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பது இந்த சீதையின் கூற்றிலிருந்து நமக்கு தெரிகிறது. என்னுடைய தங்கையருக்கு கூறுவாய் என்று சொல்லும்போது தன்னுடைய தங்கையராகிய அந்த பெண்களைத்தான் அவள் குறிக்கிறாள். இது அவர்கள் சீதை, இது சீதையின் தகப்பனாராகிய ஜனகருடைய தம்பிக்கு பிறந்தவர்கள் அவர்கள் என்ற ஒரு கருத்து நாம் ஏற்கனவே பார்த்தோம். அவர்களை தங்கையர் என்று குறிப்பிடுகிறாள் சீதை. ஆக சீதை சொல்லக்கூடிய செய்தி, ஒரு பெண் அடிப்படையில் என்ன உணர்ச்சியோடு இருப்பாள் என்பதை சீதையினுடைய இந்த கூற்றில் இருந்து நாம் புரிந்து கொள்கிறோம். அவள் இப்போது துயரத்தில் இல்லை. முதலில் ராமன் தன்னை விட்டுவிட்டு காட்டுக்கு போகக்கூடிய மனநிலையில் இருந்தபோது மிகப்பெரிய துயரத்தை அனுபவித்து துயரத்தை மனதில் உணர்ந்தவளாய் கோபப்பட்டு அவனுடன் பேசினாள். அந்த கணத்தில் அவளுக்கு மிகப்பெரிய உச்சபட்சமான சோகம் வந்து அவள் மனத்தை கவ்வி இருந்தது. தன் நாயகன் தன்னை கைவிட்டு போக நினைக்கிறானே என்ற அந்த வேதனை அவளை வாட்டியது. ஆனால் இப்போது தன் நாயகன் அருகிலேயே அவள் பயணித்து வந்து கொண்டிருக்கிறாள். இப்போது அவளுக்கு அந்த சோகம் இல்லை. எனவே அவளுக்கு துயரமெல்லாம் தான் விட்டுவிட்டு வந்த அந்த கிளியையும் மைனாவையும் பற்றிய துயரமாகத்தான் இருக்கிறது. ராமன் அவ்வளவு பெரிய செல்வத்தை விட்டுவிட்டான். அவனுக்கு கிடைக்க வேண்டிய அந்த ராஜ்ய பதவியே போய்விட்டது. ஒரு ராஜ்யத்தையே அவன் இழந்து நிற்கிறான். துறவுகோலம் பூண்டு விட்டான். அதை குறித்த வருத்தமெல்லாம் அவளுக்கு இல்லை. தான் ராமனோடு இருக்கிறோம் என்ற அந்த மகிழ்ச்சி அவளுக்கு போதுமானதாக இருக்கிறது. இப்போது அவள் மிகவும் சாதாரண காரியத்தை பற்றி பேசுகிறாள். தான் வளர்த்து வந்த அந்த மைனாவையும் கிளியையும் பாதுகாக்க வேண்டும் என்று என் தங்கையிற்கு கூறுங்கள் என்று சொல்லுகிறாள். அவளுடைய அந்த மனநிலையை நாம் அவளுடைய இந்த வாசகத்தில் இருந்து புரிந்து கொள்ள முடிகிறது. அவள் அப்போது மகிழ்ச்சியாக இருக்கிறாள். ராமனோடு ஒட்டி அவன் கரத்தை பற்றி கொண்டே இருக்கிறாள். எனவே அவளுக்கு துயரம் இல்லை. அவள் மிகவும் சாதாரண விஷயங்களை பற்றி தெரிவிப்பதற்கு சுமந்திரனுக்கு கூறுகிறாள். இப்படியாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. இதில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கேட்கலாம். நேரம் ஆகிவிட்டது இன்றைக்கு. ஆ, கேட்கவில்லையா? வேற எதுவும் இல்லையா? இல்லை, இந்த பாடல்ல ஆ, வேற சந்தேகம் எனக்கு இல்லையா? ஆ சரி. இதில் கடைசி அரிய நீங்க வேற சொல். ஏதாவது கேட்க வந்தீங்களா? இல்லை, எனக்கு என்ன தோணுதுன்னா, ஆ என்னுடை அப்படின்றது வந்து ஒரு மனிதரை குறிக்கும் போது அவங்க யூஸ் அவங்க பயன்படுத்துகிறாங்க. யானுடை என்பது வந்து ஒரு உடைமை, எனக்கு சொந்தமான ஒரு பொருள் அப்படின் அந்த ஆ அங்கேயும் யானுடைய தம்பி என்று கூட சொல்லலாம். தவறு கிடையாது. ஓகே என்னுடைய ஓகே தம்பி என்று சொல்லலாம், யானுடைய தம்பி என்றும் சொல்லலாம். தவறு கிடையாது, தவறு கிடையாது. ஓகே ஆனால் இப்படி தான் சொல்லக்கூடாது என்று இலக்கண புலவர்கள் பொதுவாக ஒரு கருத்து சொல்வார்கள். எனது புத்தகம் என்று சொல்லலாம், எனது தம்பி என்று சொல்லக்கூடாது. எனது தம்பி, எனது மனைவி, எனது கணவன் என்றெல்லாம் சொல்லக்கூடாது. அங்கு அது என்பது அகரிணியை குறிப்பிடும் விதமாக வருகிறது. அது என்று வருகிறது. அது என்பது அகரிணிக்கு மட்டும்தான் வரும். எனவே எனது புத்தகம் என்று சொல்லலாம், எனது பேனா என்று சொல்லலாம், எனது வீடு என்று சொல்லலாம். ஆனால் எனது தம்பி, எனது மகன், எனது மனைவி என்று சொல்லக்கூடாது. ஏனென்றால் அது என்பது அங்கு அகரிணியை குறிக்கக்கூடிய ஒரு ஒரு உருபு. அதை கொண்டு போய் உயர்திணையோடு சேர்க்கக்கூடாது. எனவே எனது மனைவி, எனது தம்பி என்று சொல்ல வேண்டிய இடங்களில் எல்லாம் என்னுடைய மனைவி, என்னுடைய தம்பி என்று சொல்ல வேண்டும், என்று சொல்ல வேண்டும் என்று ஒரு இலக்கண நுட்பத்தை சொல்லுவார்கள் புலவர்கள். ஆனால் இப்போது எல்லாரும் எனது பிள்ளை, எனது மகன் என்றெல்லாம் பயன்படுத்தி கொண்டுதான் இருக்கிறார்கள். அது பொது வழக்காக ஆகிவிட்டது. சிலர் என்ன செய்வார்கள் என்றால், என்னுடைய என்று சொல்வதும் கொஞ்சம் நீட்டி சொல்ல வேண்டியது இருக்கு என்பதற்காக சுருக்கமாகவே என் மகன், என் மனைவி என்று சொல்லிவிடுவார்கள். அங்கு உடையையும் போட மாட்டார்கள், அதுவும் போட மாட்டார்கள், சுருக்கமாக சொல்லிவிடுவார்கள். அது நியாயப்படி சொல்ல வேண்டும் என்றால் அது மிக பொருத்தமானது. அதற்கு சேர்க்க வேண்டிய அந்த உறுப்பு, சொல் உறுப்பு எதுவென்றால் நாலாம் வேற்றுமை சொல் உறுப்பு தான். அது என்னுடைய என்று சொல்லும் போது கூட அங்கு உடைமை பொருள் வந்து விடுகிறது. என்னுடைய மனைவி, மனைவியை பெண்ணியம் பேசுபவர்கள் எதிர்குரல் எழுப்புவார்கள். அது எப்படி ஒரு மனைவியை என்னுடைய மனைவி அல்லது என்னுடைய மகன் என்று உடைமையாக கொண்டாட முடியும்? எனவே என்னுடைய என்று போடுவதும் பொருந்தாது. அதை நியாயமாக, அது இலக்கண முறைப்படி சரியாக சொல்ல வேண்டும் என்றால் எனக்கு மகன், எனக்கு மனைவி என்று சொல்வது தான் பொருத்தமாக இருக்கும், மிக பொருத்தமாக இருக்கும் என்று அதை பயன்படுத்துபவர்களும் இருக்கிறார்கள். எனக்கு மனைவி இவள், எனக்கு மனைவி இவள், அவளுக்கு கணவன் நான். அது பொருத்தமாக இருக்கும். அது ஒரு உறவை மிகச் சரியாக குறிக்கிறது. அங்கு உடைமை மனப்பான்மை இல்லை. அங்கு என்னுடைய மனைவி என்று சொல்லும் போதோ அல்லது எனது மனைவி என்று சொல்லும் போதுதான் அங்கு அந்த உடைமை வருகிறது. எனவே அதை தவிர்த்து விட்டு எனக்கு மனைவி, எனக்கு கணவன் என்று சொல்வது பொருத்தமாக இருக்கும். இலக்கண ரீதியாக சால சிறந்தது அதுதான். நன்றி ஐயா. அடுத்த வகுப்புல கேட்கலாம். எனக்கு எந்தையும் தாயும்ல கூட நீங்க அதுக்கு அது எந்த வகுப்புல வருதுன்னு அப்புறம் அடுத்த வகுப்புல பார்க்கலாம். ஆமாம், அது அது என் தந்தை என்பதுதான். எந்தையும் தாயும், என் தந்தையும் தாயும், என் தந்தை என்பது மருவி, என் எந்தை என்று வரும். அதே போல என் தங்கை என்பது மருவி எங்கை என்று வந்திருக்கிறது. அவ்வாறு தமிழில் சில சொற்கள் அப்படி மருவி வருவது ஒரு மரபு. அந்த அடிப்படையில் இந்த எங்கை என்ற சொல்லும் வந்திருக்கு. அங்க வந்து உடைமை சொல்ல வரல. புரியுது. அது உடைமையாக எந்தையும் தாயும் அங்கே அந்த அது அது என்றோ உடை உடையே என்ற வார்த்தையே வரவில்லையே, அப்படி வரவில்லையே. என் மகனும் சரிதான். என் மகனும் சரிதான். என் மகன் சொல்லலாம், என் மனைவி சொல்லலாம். அது வந்து அங்கு நாம் அந்த சொல் உறுப்பு மறைந்திருக்கிறது என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். என் மனைவி என்பதனுடைய பொருள் எனக்கு மனைவி என்பதுதான். என் பிள்ளை என்பதனுடைய பொருள் எனக்கு பிள்ளை என்பதுதான். அங்கு அந்த நாலாம் வேற்றுமை உறுப்பு மறைந்து வந்திருக்கிறது என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். எனவே என் மனைவி, என் மகன் என்று சொல்வது சரிதான், தவறு கிடையாது. என்னுடைய மகன் என்று சொல்வது கூட தவறு என்று சொல்வதற்கு இல்லை. ஆனால் பொருள் ரீதியாக உடைமை பொருள், உடைமை பொருள் வருவதனால் அது அவ்வளவு பொருத்தம் இல்லை என்பதனால் அதை பலர் தவிர்ப்பார்கள். ஆனால் எனது மனைவி என்று சொல்வது இலக்கண ரீதியாகவும் தவறு, அந்த கருத்து ரீதியாகவும் தவறு. அது எனது என்பும் போது அது அகிரணியாக வந்து விடுகிறது. எனது, எனது மனைவி என்று சொல்லக்கூடாது. ஆனால் எனது புத்தகம், எனது எழுதுகோள் என்றெல்லாம் சொல்லலாம். அது தவறு கிடையாது. நன்றி.